श्रीमान् वेंकटनाथार्य सवितार्तिककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तदितराणि प्रणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् दिव्ये दयाजलनिधो दिविषण्यन्तुः तीर्थं निदर्शितवतस्त्रिजगन्निषेव्यम् प्राचःकवीन् निगमसंवितसूनृतोक्तीन् प्राचेतसप्तभृतिकान् प्रणमाम्यभीक्ष्णम् आञ्जनेयमतिपाटलार्णम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसच्चवधम् निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि जयत्याश्रितसन्त्रा सद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः कर्पारिरामविरानैल्लाल्मट्टुम् कृत्वरो कृत्वामुदरा पुल्लिरुम्बादि उन्विन्द्रिये नर्पाल् अयोध्येल्वाळुम् चराचरम् मुत्रवम् நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுனே. ஸ்ரீ ராமாவதாரம் மனுஷ்யாவதாரம், அதுல தெய்வத்துவ பிரதர்சனம் ரொம்ப குறவு. கிருஷ்ணாவதாரம் போல இல்லை. கிருஷ்ணாவதாரம் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து பகவான் தான் பரமபுருஷன் அப்படிங்கிறது நன்னா தெரியும். ராமாவதாரத்துல தெரியாது. நிறைய பேர் மனுஷியன் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கான். லௌகிகர்கள் எல்லாம் இது ஒரு அவதாரம்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார். கிருஷ்ணாவதாரம் மாதிரி மலையை பிடிச்சிட்டு ஏழு நாள் நின்றார் அப்படின்னும், இல்ல பாம்பு பிடிச்சு ஆட்டினார் அப்படின்னும், இந்த மாதிரி லீலைகள்லாம் இங்க இல்ல. தர்ம ஆச்சரணம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு. அதனால பெருமானும் என்ன சொல்றாருனா, ஆத்மானம் மானுஷம் மண்யே அப்படிங்கிறார். நான் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால ஸ்ரீராமன் பரதெய்வம்ங்கிறது சில பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. மாயாவசேட மகராதி சரீரினம் தானேவ பசதி கரீஷ எதேஷ லோகா அப்படிங்கிறார் சுவாமி. இந்த லோகத்தை பத்தி கேட்பானே, இது நீ மீனா பிறந்தா உன்ன மீனுன்னே சொல்லும், நீ ஆமையா பிறந்தா ஆமைன்னு சொல்வே தவிர பகவான் சொல்லாது. அந்த மாதிரி மனுஷனா அவதாரம் பண்ணா மனுஷன் தான் லோகத்தில் இருப்பான் நினைச்சிட்டு இருப்பார் அப்படின்னு தேசிகனும் கஷ்டப்பட்டுகிற. ஆனால் நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ராமாவதாரத்திலேயே அதிமானுஷமாக மனுஷனை தாண்டி மனுஷ பாவத்தை தாண்டி பெருமாள் சில சமயத்தில் தன் பாவத்தை காமிக்க வேண்டியதாக அதை பார்த்து அது எழுதி காமிக்கிறார். இந்த இடத்த பாருங்கோ தெரியும், இந்த இடத்த பாருங்கோ தெரியும் அப்படிங்கிறார். ஒரு உதாரணம்னா, ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா, அப்ப கூறத்தருவான் கேட்கிறார், அது எப்படி ஜடாயுக்கு மன மோட்சம் கொடுக்கும், இதான் மனுஷன் தானே, மனுஷன் இப்படி மோட்சம் கொடுப்பாருன்னா. தனமரு வைதேவி பிரிய லுற்று தளரு வெய்தி சடாயுவை வைகுண்டேற்றி அப்படின்ற ஆழ்வார். சீதாதேவி பிரிந்த தளர் வீதி ரொம்ப துக்கத்துல இருந்தார். அப்ப இதெல்லாம் மனுஷபாவத்தில் இருக்கு. சீதாதேவியை பிரிந்தார், துக்கத்துல கட்டப்பட்டு இருக்கார் அப்படின்னும், இவர் துக்கத்தில் இருக்கும் போதே மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்போ அது பொய்ன்னு தெரியுது. நீயே துக்கத்துல இருந்துட்டு இருக்க, சம்சார துக்கத்துல நீ எப்படி மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, அது நீலை மோட்சத்தை கொடுக்கறது சத்தியம் அப்படின்னு தெரியுது. அப்ப ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கும்போது ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுடுறது இவன் பரமபுருஷன் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனால் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற கூறத்தாழ்வான். இப்படி இப்படி என்னென்னமோ பண்ணாலும் சில இடத்துல ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடுது. ரெண்டு சிநேகிதர்கள் ரெண்டு பேர் இருந்தாலாம், அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த வயல்ல ரெண்டு பேரும் வயல்ல நெல் அறுத்து அதை வச்சு இருக்கக்கூடியவர்கள். இவன் என்ன பண்ணா, அவன் அறுத்து வந்த நெல் அவனுக்கு தெரியாம இவன் திருடி எடுத்துறான். அவனுக்கு தெரியாது, அவன் ஆத்துல பின்னாடி தோட்டத்துல கொள்ளையில போட்டிருக்கும் போது இவன் போய் திருடி அதை எடுத்துன்னு வந்துடுறான். ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நெல் எண்ணிக்கை, நெல் இது இருக்கோ இல்லையோ கட்டுன்னு சொல்லுவான், நெல் கட்டு எண்ணிக்கை குறையிறது அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். கட்டு எண்ணிக்கை எல்லாம் குறையிறது, பண்ணால் அவன் காத்தாரம் வந்தான், நண்பா இந்த மாதிரி கட்டு எண்ணிக்கை எல்லாம் குறையிறது, இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னா, அப்படியா அவசியம் கண்டுபிடிச்சே ஆகணும், வா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து, நான் நினைக்கிறேன் நேத்து ராத்திரி ஒரு மணிக்கு ஏதோ திருடன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். அவன் இந்த வழியா தான் வந்திருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். இவனுக்கு தெரியுமில்லையோ இவன் தானே எல்லாம், அந்த திருடன் இந்த வழியா தான் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்படி வந்திருந்தான்னா இங்க இருக்கிற மேல இருக்கிற ரெண்டு கட்டு அந்த கட்டெல்லாம் எடுத்திருப்பான் அப்படின்னா, ஆமாம் அதுதான் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவனுக்கு ஆச்சரியம் இப்படி கரெக்டா என்ன சொல்றப்பா, அப்ப இவனை வச்சுட்டு பார்த்தா திருடன் யாரையும் கண்டுபிடிச்சுடலாம் அப்படின்னு இப்ப ஒண்ணா சொல்லிட்டு வந்தான். இந்த வழியா தான் வந்திருக்கணும், இப்படிதான் வாசப்பக்கமா போயிருப்பானா அப்படின்னா, வாசப்பக்கம்லாம் போயிருக்க முடியாது, ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், பழக்கடை பக்கமா போயிருப்பான் தான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஹா ஆமா சரியா தான் இருக்கும், அப்ப யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பழக்கடை பக்கமா அவனை அழிச்சிட்டு போனான். அங்க பார்த்தா ஒரு பக்கெட்டு மாதிரி ஒண்ணு, அந்த பக்கெட்டை போட்டு ஏறி மதியத்தை தாண்டி அந்த பக்கம் குதிச்சிருக்கான். அதை குதிச்சா அந்த பக்கெட்டை கீழே மறுபடியும் பக்கெட்டை அப்படியே இருக்கு. உடனே அவன் என்ன சொன்னா, அந்த வீட்டுக்காரன், இதோ இந்த பக்கெட்டு மேல ஏறிதான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் அவசரப்பட்டு அடடா பக்கெட் எடுத்து மறந்துட்டேனே அப்படின்னு ஒழுங்கா சொல்லிட்டே வந்தவன் கடைசியில் பக்கெட் எடுக்க மறந்துட்டேன்னு சொன்ன மாதிரி, பெருமாள் ஒழுங்கா இந்த மனுஷ வேஷம் போட்டுன்னு வந்துட்டே இருந்தவன் இந்த ஜட்டாயை பார்த்தோன்னே பட்டுனே யாதி அபராம் வர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினான். மனுஷபாவத்துல இருந்தே வர ஜட்டாவை பார்த்தோன்னே திடீர்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தினால மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்ப நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரியான ஒரு இடம்தான் ஸ்ரீ பரசுராமருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது சுவாமி தேசிகன் அழகா சொல்லும் போது, சதகோடி சதகுண கடின பரசுதர முனிவன கரதிருத துரவனமதம நிஜ தனுராகர்ஷண பிரகாசித பாரமேஷ்ய கிருதுஹர சிகரி கந்துக விகிருத்யுன்முக ஜகதருந்துத ஜிதஹரி தந்த தந்துரோ தந்த தசவதன தமன குசல தசசத புஜமுக திருபதி குல ருதிர தர பரித கிருதுதர தடாக தஸ்மித பிதிருக பிரபுபதி சுகதி விகதி கரணத பரிடி சுபரிகம் பிரகாசித பாரமேச்சியா அப்படிங்கிற ஸ்பஷ்டமா தெரியணும். சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிட்டு இவர்கள் எல்லாம் அயோத்திக்கு திரும்பி வர சமயத்துல தசரத சக்கரவர்த்தியும் சதுரங்க சைன்யத்தோடு கூட எல்லாரும் திரும்பி வர சமயத்துல திடீர்னு எதிர்க்க காற்று அடிச்சது, ஏதோ நிமித்தங்கள் எல்லாம் வந்தது. வசிஷ்டரை பார்த்து கேட்டார், இந்த சகுனங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டார். வசிஷ்டர் சொன்னார், பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் இன்னும் நல்லா பார்த்து சொன்னார், ஆபத்து வந்திருக்கு ஆனால் அது விட்டுடும் அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். எப்பவுமே இந்த ஆரகுறையா சொன்ன ஆபத்து, ஆபத்து வந்திருக்கு அது விட்டுடும் அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பரசுராமன் முன்னாடி வந்து அந்த ஒரு வில்லை எடுத்து முன்னாடி வைக்கிறார். பெருமாள் முன்னாடி ராமா அப்படின்னு கூட்டார். இத்தனை நாள் வரைக்கும் என்னதான் ராமன் சொல்லிட்டு இருந்தா பக்கத்துல, நீ பிறந்தப்புறம் உன்ன ராமன் சொல்ல ஆரம்பிச்சா, உனக்கு விவாகமானவனே ஸ்ரீராமன் உன்ன சொல்ல ஆரம்பிச்சா, என்ன பரசுராமன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஒரு ஆயுதத்தை வச்சு எனக்கு பெயர் பரசுராமன் அப்படின்னு ஒரு பெயர் ஆயுதத்தை வச்சு. 300 நாள் மழுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தையும் உற்றும் சிற்றாய் அப்படிங்கிற மழுவாளியின் பெயர் அவன், பரசுராமனுக்கு பெயர். என் பெயர் கெட்டு போயிடுது, உனக்கு மாத்திரம் ஸ்ரீராமன் நல்ல பெயராயிடுச்சு. அப்படி என்ன பிரபாவம் உனக்கு, என்ன வில்லு நீ முடிச்சுட்ட, இதோ இந்த வில்லு, இதை எடுத்து நானேற்ற முடியுமா என்று பார். இதை நீ நானேற்றினேயானால் அதுக்கப்புறம் உன்னோட யுத்தம் பண்றேன். யுத்தம் பண்றதுக்கான யோகியதை தான் முதல்ல பாக்குறேன். இதை எடுத்து நானேற்ற முடிஞ்சேனா அதுக்கப்புறம் நான் யுத்தம் பண்றேன். ததோ துவந்த யுத்தம் பிரதாஸ்யாமி, முதல்ல இதை நீ எடுத்து நானேற்று பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டு முன்னாடி ஒரு வில்லை வைக்க பெருமாள் அந்த வில்லை அனாயாசமா எடுக்கிறார். காரணம் என்ன கேட்டா, இது அவருடைய சொந்த வில்லு. ஜனக மகாராஜர் சபையில் இருந்தது ருத்ர தனுசு, இது விஷ்ணு தனுசு. சொந்த வில்லில் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் போது, அதனால அதை காட்டிலும் அனாயாசமா அவர் வாங்குறார். இந்த பாவம் பரசுராமருக்கு தெரியல. என் வில் வழி கண்டு கோவென்று எதிர் வந்தான், தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி. என் வில் வழிகண்டு போ அப்படிங்கிறான். என்னுடைய வில்லு சமர்த்திருப்பார். அது என்ன, அது எத்தனையோ நாள் பெட்டிக்குள்ள கிடக்கிறது, ஒழியாக பூஜை போட்டுருக்கான். இது அப்படி இல்லை, இது உபயோகத்தில் இருக்கக்கூடிய வில், இது நீ நானேற்றி பார் அப்படிங்கிற. முன்னொரு காலத்துல தேவர்கள் ரெண்டு பெரிய வில்ல தயார் பண்ணி, ஒன்ன பரமசிவன் கிட்டையும் இன்னொன்னு நம்ம பெருமாள் கிட்டையும் கொடுத்தாலும், சின்ன வேடிக்கை பண்ணி பார்க்கலாம் தோணித்து இவன் ரெண்டு பேருக்கு சண்டையை ஊட்டி விட்டுட்டாலும், ரெண்டு பேர்கிட்டையும் வில்லு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் யார் நிபுணர் அப்படிங்கிறது, வில்லு இருந்தா மாத்திரம் போருமானா, யார் நிபுணர் அப்படிங்கிறது பார்த்தா தெரியும் முடியும். அப்போ கூர்வேர் கொழுந்தொழிடன் நந்தகோபன் குமரன் அப்படின்றவர்கள் எதிர்பார்க்கல. அதுக்கு வியாக்கியானத்தில் அழகா ஒரு விஷயம் சொல்றான், நந்தகோபனுடைய வேர் வந்து கூர்மையா இருக்கான். ஏன் கூர்மையா இருக்கு அப்படின்னா, என்னைக்காவது யாராவது அடிச்சாதானேங்கிறாவ. பசும்புல் சாவ மிதியாதவராய், பசும்புல் கூட அவர் மிதிக்க மாட்டார், அத்தனை கருணை அதிகம். அவர் ஒரு வேர் ஒண்ணு வச்சுட்டு இருக்கார், ரொம்ப கருணாமூர்த்தி. யுத்தன்னு வந்துட்டா சண்டை போடுவார். அப்ப உந்து மதகலிற்றன் ஓடாத தோல் வழியன் நந்தகோபாலன் அப்படின்னு அங்க சொல்றார். ஆனால் யுத்தங்கிறது வராது அந்த இடத்துல, கம்சன் கீழ கப்பம் கட்டுறவர். அந்த மாதிரி வெறுமை வில்லு இருந்தா போடுவான்னா, அத என்ன எப்படி கையாளணும் தெரிய வேண்டாமா. அப்ப ரெண்டு பேருக்கும் மெதுவாக சண்டையை மூட்டி விட, அப்ப பெருமாளுடைய ஒரு பராக்கிரமத்தை அவ கண்டுபிடிச்சு, அதிகம் மேனிலே விஷ்ணு, பரமசிவனாலே கையை அசைக்க கூட முடியல. அதை பார்த்து பகவான் தான் உயர்ந்தவன் தீர்மானம் பண்ணான் அப்படின்னு இருக்கு சரித்திரம் காலகட்டத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு வில்லு இது. அதனால தான் பரசுராமர் வந்து அதை வச்சுட்டு, இதை நீ என்ன பண்ற பார்க்கலாம்னா, பெருமாள் அனாயாசமா அதை கையில வாங்கிட்டு அதை நான் ஏத்தி அதுல சரத்தையும் கோர்த்து நானை பிடிச்சி இழுத்துட்டேன். அதை விட்டாச்சுன்னா நேரம் போய் அடிச்சிடும், அவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பெருமாளை பார்த்தவுடனே பரசுராமர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்ட, பெருமாளுடைய கண்களில் கருணை நிறைய இருக்கும். தாமரை கண்ணனாக பெருமான் இருக்கிறத பார்த்த உடனேயே, அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வாம் ஜனார்தனம் ராமம் கமலபத்ராட்சம் மந்தம் மந்தம் வாசக. ஒரு வில்லை எடுத்து யுத்தம் பண்ண போறவருக்கு கல்ல ரௌத்ரம் தானே இருக்கணும், ஆனா இவருக்கு கருணை இருக்கு. ராமம் கமலபத்ராட்சம் அப்படின்னு தாமரை கண்ணனாக பெருமாள் இருக்கிறத பார்த்த உடனே, என்ன இது, யுத்தம் பண்ணச்ச கூட தாமரை கண்ணனா ஒருத்தன் இருக்கான்னா அவன் பகவான் நாராயணா தான் இருக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாவித்வாம் ஜனார்தனம், நீ ஜனார்தனன் தானே, இப்பதான் நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பரசுராமர் கையை கும்பிட்டார், பிரதட்சிணம் பண்ணார். தன் வில்லினோடும் சபத்தை எதிர்வாங்கி. ஆனா பெருமாள் என்ன பண்ணார் கேட்டா, அவர் நான் கோத்தாச்சு அஸ்திர பிரயோகம் பண்ணணும், இந்த அஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு லட்சியம் சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் திவ்யமான அஸ்திரங்கள், திடீர்னு விட முடியாது, அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் உண்டு, அதுக்கான தேவதைகள் எல்லாம் உண்டு. அப்ப பரசுராமர் கிட்டேயே, அப்பா நான் ஏதோ அஸ்திரத்தை கோத்துட்டேன், இப்ப அதுக்கு ஏதாவது லட்சியம் சொல்லி ஆகணும், நீ சொல்லு, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னா. சத்த நாள் முன்னாடி சண்டை போடுறேன் அப்படின்னு வரவர், அவர்கிட்ட பெருமாள் இப்ப கேட்டு நிக்கிறார், நீ ஏதாவது சொல்லி ஏதாவது வழி சொல்ல அப்பான்னு கேட்டு நிக்கிறான்னா, காரணம் என்ன, நடுவுல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு அஞ்சலி நடந்தது. அந்த அஞ்சலியுடைய பிரபாவம் அதான் பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் தம நிகிரஹாஸ்திரே அப்படிங்கிறது. இது ஒரு பிரத்யஸ்திரம், பகவான் நம்ம எப்பாவது தண்டிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா, நாம பதிலுக்கு போற பிரத்யஸ்திரம் தான் அஞ்சலி பெயரான். இந்த அஞ்சலிக்கு பகவான் கோத்து போயிடுவான். இந்த அஞ்சலி பண்ண உடனே பெருமாள் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறானா, என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, என்ன பண்ணணும் சொல்லுங்கோ. இப்போ பரசுராமர்கிட்ட இதுக்கு ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்டால், அப்போ பரசுராமர் என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் ஒழிச்சிடும், நிறைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் பாதகமாக இருக்கு அதெல்லாம் ஒழிச்சிடும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அஸ்திர பிரயோகம் பண்ணி புண்ணியத்தை எல்லாம் ஒழிச்சார் அப்படின்னு. இப்பதான் கேட்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான், புண்ணியம் சரவ்யம் அபவது. என்ன இது ஆச்சரியம், அஸ்திர பிரயோகம் பண்ணி மிருகத்தை அடிச்சால் மனுஷால் அடிச்சால் இப்படிதான் பார்த்துருக்கோம், புண்ணியத்தை கூட அடிக்க முடியும் அஸ்திர பிரயோகம் பண்ணி, இப்படி கூட ஒரு கதை உண்டா அப்படின்னா, அதனால்தான் பிரகாசித பாரபேஷ்டியா பகவத் தத்துவம் புரியும். யாராவது ஒருத்தர் புண்ணியத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்வார், இல்ல பாபத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றவர் பரமேஸ்வரன் பரமபுருஷன் தவிர வேற யாராவது சொல்ல முடியும். ஏதோ சண்டை போடுறேன் இந்த இதுவரை சண்டை போடுறேன் வரம் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். அப்போ பரதத்துவம் அப்படிங்கிறது தெரியுதுதான். பரசுராமன் அப்படிங்கிறவர் பெருமாளுடைய ஆவேசாவதாரம். அவர் ஆவேசாவதாரம்னா என்ன கேட்டா, பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் இல்லை, பெருமாள் தன்னுடைய ஆவேசத்தை கொடுத்துருக்க. அவர் ஒரு ஜீவாத்மா, நம்மள மாதிரி ஒரு புருஷர், அவர்கிட்ட பெருமாள் ஆவேசம் பண்ணார். பண்ணி க்ஷத்திரியர்களை எல்லாம் துஷ்ட க்ஷத்திரியர்கள் எல்லாரையும் ஒழிச்சார். 21 க்ஷத்திரியெல்லாம் ஒழிச்சார். ஒழிச்ச உடனே ஆவேச அவதாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சமயத்துல ராமாவதாரத்தில் வரைச்ச ஆவேச அவதாரம் ஒண்ணும் கிடையாது அவர்கிட்ட, அவர் சாதாரணமானவர். ஆனா அது ஒரு வில்லு ஒன்று கையில் இருக்கையோ, அதனால தான் தான் பெரியவர் நினைச்சுட்டு இருக்கார். இப்போ அந்த வில்லையும் வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு அவர் கதை. அதனால ஸ்ரீராமன் சாட்சாத் அவதாரம், பரசுராமன் ஆவேச அவதாரம் அப்படின்னு நாம இதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா அவதாரத்துக்குள்ளேயே சண்டையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆவேச அவதாரமானதுனால அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு. பரசுராமர் இன்னைக்கும் இருக்க அஸ்வத்தாமா பலிஹி வியாசஹ ஹனுமான்ச்ச விபீஷணஹ கிருப பரசுராமஸ்ச சப்தைகே சிரஞ்சீவினஹ அப்படின்னு இவர்கள்லாம் இன்னைக்கும் இருக்காள். இன்னைக்கும் பரசுராமர் இருக்குன்னு இருக்க, அன்னைக்கு ஆவேச அவதாரமா இருந்தார், இன்னைக்கு சாதாரண பரசுராமரா இருந்துருந்தார். அவர் ஆவேச அவதாரத்துல இருக்கிறத வச்சு அவர் அவதாரத்துல கணக்கு பண்ணி குரோதாக்னி ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாது அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள், பரசுராமர் சன்னதியே கூட கேரள தேசத்திலாம் உண்டு. அப்படியாக நாம ஆராதனைகள்லாம் பண்றது உண்டு, ஸ்தோத்திரங்கள் பண்றது உண்டு. அப்படி பரசுராமர் அப்படி வரத பார்த்த உடனே தசரத சக்கரவர்த்தி மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டாரோ, அப்படி நினைச்சாலே பயம். ராஜாக்கள் எல்லாருக்கும் பரசுராமர் பார்த்தாலே பயம். அதுக்கப்புறம் பரசுராமருடைய இந்த கர்வ பங்கங்கள்லாம் ஆனப்புறம் பரசுராமன் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் திரும்பி போயிட்டார். அப்ப தசரத சக்கரவர்த்தி மெதுவா எழுப்பினார், எழுந்திருங்கோ எழுந்திருங்கோ, ராமன் போயிட்டார் அப்படின்னா உடனே மறுபடியும் மூச்சையாகி விழுந்துட்டார். இந்த சொல்றதை அழகா சொல்ல வேண்டாமா, இல்ல பரசுராமர் திரும்பி போயிட்டார், உங்க குமாரர் ஸ்ரீராமன் சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுப்பினார். மறுபடியும் திரும்பி யாத்திரை தொடர்ந்து இவர்கள் எல்லாம் அயோத்தியா நகரத்துக்கு வரும்போது, அயோத்தியா நகரத்தில் இருக்க ஜனங்கள் சீதா பிராட்டியை ஆச்சரியமாக புஷ்பங்களாலேயும் ராஜங்களாலேயும் ஆச்சரியமா வரவேற்றாலும். நம்ம ஊருக்கு ஒரு அழகான ராஜகுமாரி மாதிரி ஒரு மாட்டு கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கா. இதை எதுக்காக சொல்றார் அப்படின்னா, இதே ஜனங்கள் பின்னாடி பாதுகையை வரவேற்கும் போது இதே மாதிரி வரவேற்கிறான்னு தேசியன் சொல்றார். அன்னைக்கு சீதா பிராட்டி வந்தபோது எந்த உற்சாகத்தில் இருந்தாலும் அதே உற்சாகத்தில் இருந்தார் ஜனங்கள் அப்படின்னு சொல்றார். பெருமாளும் பிராட்டியுமாக 12 அங்க அயோத்தியில் இருந்தார், ஆனந்தமாக இருந்தார்கள். பிதாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணின்றிருந்தாலாம் ஒவ்வொரு நாளும் இவர்களுக்குள்ளே ஸ்நேகம் அதிகமாகிட்டே இருந்துதான். வால்மீகி அழகா சொல்ற, குணா குரூப குணாச்சாபி பிரீதி பூயோபியவர்தான். 12 ஆச்சு அப்படின்னா ஸ்நேகம் குறையணும் இல்லையோ, ஆனா இது அதிகமா இருந்தா நாளுக்கு நாள் அதிகமா இருந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டு இருக்கான். பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட ஸ்நேகம், பிராட்டிக்கு எப்படி அப்படின்னு கேட்டானா, தஸ்யாஸ்திகுணம் பர்த்தா ஹிருதயே பரிவர்த்ததை. அவர் மனசுக்குள்ள என்னுடைய பர்த்தா எப்படி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள எல்லா ஸ்திரீகளுமே ஒரு கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பிராட்டி ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்காரோ இல்லையோ, அவர் மனசுல எப்படி நினைக்கிறாரோ அதை போல 2 இருக்காராம். இவர் எந்த மாதிரி கற்பனையும் ரொம்ப அதிகமா தான் பண்ணுவா, அந்த ரொம்ப அதிகமாக படுறத போல ரெண்டு மடங்கு இருக்காராம் பெருமாள். ஆக இப்படி ஆனந்தமாக எல்லாரும் இருந்துருக்கா. ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்திக்கு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது காது ஓரமாக ஒரு நரை முடி ஒன்று தெரிஞ்சது. அதை பார்த்து திடுக்கிட்டு போயிட்டார். நமக்கும் நரைக்க ஆரம்பிச்சுட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். தம் கர்ண மூலமாகத்ய ராமேஸ்ரீர் யஸ்யதாமிதி கைகேயீ சங்கயேவாக பலித சத்மநாஜரா. அந்த காளிதாசன் ரகுவம் சொன்னு பண்ணியிருக்க அழகா சொல்ற. அந்த நரை இருக்கையோ, நரை வந்து தசரதர் கிட்ட சொல்றதான், போரும் உனக்கு வயசாயிடுத்து, அடுத்து ராமன் கிட்ட நீ யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சொல்றதான். அது சொல்லும் போது தம் கர்ணமூலமாக காதோரமா வந்து சொல்றதாம். நான் அங்கதான் நரைச்சிருக்கேன். நரைக்கும் போது முதல்ல காதோரமா தான் நரைக்கிறேன். காதோரமா நரைக்கிறது நம்ம காதோட ஒரு ரகசியம் சொல்றது, அதுக்கு உங்களுக்கு வயசாயிருக்கு அப்படின்னு ரகசியம் சொல்றதாம். அப்போ அந்த மாதிரி இது காதோரமாக வந்து தசரதன் கிட்ட சொல்றதாம். ராமே ஸ்ரீர்ணியசியதாம், ராமன் கிட்ட ராஜ்யஸ்ரீயை ஒப்படைச்சு. ஏன் காதோரமா ரகசியமா சொல்லுவான்னு பிரகாசமா சொல்லலாம் முடியும் அப்படின்னா, கைகேயி சங்கையே வாக, கைகேயி கிட்ட காதல விழுந்து போறதேங்கிறது கைகேயிக்கு தெரியாம தசரதனுடைய காதோட ராமன் கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிடும் அப்படின்னு அந்த ஜரா சொல்றதான், இந்த நரை சொல்றதான். உடனே தசர சக்கரவர்த்தி புரிஞ்சில்ல, நமக்கும் வயசாக இருக்கு, ராஜ்யத்துல நிமித்தங்கள் கொஞ்சம் மோசமா இருக்கு, அந்த ராஜ்யத்துல யார் இருக்காலோ அவளுக்கு ஆபத்து ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோதிடம் ஆகாசத்தில் சில நிமித்தங்கள்லாம் இருக்கு. சரி, அப்படியானால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஜனங்களை கூட்டி, பக்கத்தில் இருக்கிற ராஜாக்களை கூட்டி, ரிஷிகள் எல்லாரையும், அங்க இருக்க மந்திரிகள் ரிஷிகள் எல்லாரையும் கூட்டி ஒரு பெரிய சபை ஒன்று தசரதர் உட்காந்து அழகா சொல்ற, எனக்கும் தலை நரைச்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, என் தலை நரைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமோ இல்லையோ, நான் ரொம்ப நாளா இந்த வெண்கொற்ற கொடை கீழே ரொம்ப வருஷமா நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறபடினாலே அதனுடைய நிழல் என் தலையில வந்துட்டுன்னு யாரும் இந்த நேர் காரணத்தை சொல்ல மாட்டான். ஏன் தலை நரைச்சிருக்கு அப்படின்னா தேன் பட்டுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்ய தபத்ரேண சாயாயாம் ஜரிதம் மயா. வெண்கொற்ற கொடைகளையே உட்கார்ந்து இருக்கா, அதனால தலையும் வெள்ளையா எடுத்து பாருங்கோ. இருந்தா கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்ரீராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், உங்க அபிப்பிராயம் என்னவோ அது நீங்களாம் சொல்லுங்கோ அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லி முடிக்கலையாம். அவர் முடிக்கிறதுக்குள்ளேயே சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராமிருதானனம் காத்துன்னு இருக்கோம்ட்டான். இச்சாமகா ஆசைப்பட்டு இருக்கோம், நீர் இன்னைக்குதானே சொல்ற, நாங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கோம், என்னைக்கு நீர் சொல்லுவீர்னு பார்த்துட்டு இருக்கோம். இச்சாமோகி மகாபாகும், இந்த மகாபாபா இருக்க ஆஜான பாபா இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் பட்டத்து யானை மேல, சத்ருஞ்சயன் பேர் பட்டத்து யானைக்கு, அந்த பட்டத்து யானை மேல ஏறி உட்காந்து ஆச்சரியமா என்னைக்கு பவனம் வரப்போறான், பவனி வரப்போறான், அவன் பின்னாடி கொடை பிடிச்சு இந்த வரணும் பட்டத்து கொடையை பிடிக்கணும். அப்படி பிடிக்கும் போது ராமம் சத்ராவிருதானனம் அப்படின்னு அந்த கொடையில பாதி அவனுடைய முகத்தை மறைக்கணும், பாதி முகத்தை மறைக்கணும். யானையில பட்டத்து யானையில ராமன் வரும்போது பின்னாடி கொடை பிடிக்க அவனுடைய முகம் பாதி மறைய பாதி தெரியும்படி, அந்த மாதிரி ராமனை நாங்க எப்ப பார்க்க போறோம்னு காத்துட்டு இருக்கோம், ஆசைப்படுறோம் அப்படின்னா, கஜேத மகதாய அந்தம் ராமம் சத்ராவிருதானனம். அழகா இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணும் போதெல்லாம் பெரியவர்கள் நம்ம கருட சேவையில தொட்டையாச்சார சேவையை சொல்ற வழக்கம் என்ன, சத்ராவிருதானனம் அப்படின்னு பிரத்யூஷே வரதகா கர்த்தா. காலம் காத்தால பகவான் வந்து அவனுடைய கருட சேவை சேவிக்கணுங்கிறதுக்காக இதுல லட்சக்கணக்கான பேர் காத்துன்னு இருக்கும்போது பாதிதான் சேவையாகும், அந்த சேவைக்கு தான் இத்தனை ஆனந்தம். பூர்த்தியான சேவை இல்லை, சத்ராவிருதானமா சேவை இல்லையோ அதுல ஒரு ஆனந்தம். ஜனங்கள் மொத்த பேரும் ஏக கண்டத்தினாலே இப்படி அருளிச்சு இப்படி சொன்ன உடனே தசரதர் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் இதுவா ஒரு கேள்வி கேட்டார், அது சரி என் மேல என்ன தோஷம், யாராவது ஒருத்தராவது சக்கரவர்த்தி உங்களுக்கு என்ன வயசாயிட்டானா நீரே இருக்கலாமே ஒருத்தர் சொல்ல முடியும், அட ஜால்ரா படத்துக்கு ஒருத்த கூட வரக்க மாட்டான் ஒரு ராஜாவுக்கு, இல்ல உங்களுடைய ராஜ்யத்துல என்ன குறை இருக்கு ஒரு குறையும் இல்லையே, நீரே இருக்கலாமே ஒருத்தராவது சொல்ல முடியும், எங்கடா இவன் எப்ப போக போறான்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லி முடிச்சுட்டங்களே, இச்சா மகாங்கிற ஆசைப்படுறோம், ஆசைப்படுறதோட எங்களால வேற என்ன பண்ண முடியும், நாங்க ராமனை இப்படி சேவிக்கணும்னு ஆசைப்படலாம் அவ்வளவுதானே, மற்றதெல்லாம் உம்ம கையில தானே இருக்குங்கிற, ஆமா காத்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியும் ஆசைப்படுறோங்கிற, அந்த ஆசைங்கிறது பெரிய விஷயம், பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டால் நடத்தி கொடுக்கிறது பெருமாள், நடக்கிறது நம்ம கையில கிடையாது ஆனா ஆசைப்படுறது நம்ம கையில இருக்கலாம், பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்படலாம், பத்ரி யாத்திரைக்கு போகணும்னு ஆசைப்படலாம், அப்புறம் நடத்துறது பெருமாளுடைய ஒரு அனுகிரகம், அதனால இச்சாமகா அப்படின்னா தசரதன் கேள்வி கேட்ட என் மேல என்ன தோஷம் அப்படின்னா அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சக்கரவர்த்தியே உங்க மேல ஒரு தோஷமும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பெரிய தோஷம் என்ன அப்படின்னு இப்படி ஒரு பையன் இருக்கான் உமக்கு அதுதான் தோஷம், பகவோன்ற கல்யாண குணாக புத்திர சந்திதே, உம்முடைய புத்திரனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு, இந்த கல்யாண குணங்கள்ல இக்ஷ்வாகுப்யஹ சர்வேப்யஹ அதிரித, இக்ஷ்வாகு வம்சத்துல எல்லா ராஜாக்களை காட்டிலும் ராமன் அப்படின்னா சிரேஷ்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்கு அதனால நாங்க ஆசைப்படுறோம், அநேக கல்யாண குணங்களை எடுத்து சொல்றாங்க அந்த இடத்துல அயோத்தியா காண்டத்துல ஜனங்கள் ஏகப்பட்ட குணங்கள் எடுத்து சொல்றாங்க, பகவானுடைய குணங்கள் மொத்தம் பகவானுடைய குணங்களுக்கு முடிவுண்டா, அனவதிக அசங்கேய அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண கண அப்படிங்கிற சுவாமி ராமானுஜன், கல்யாண குணம் இல்ல கல்யாண குண கணம், அந்த கல்யாண குண கூட்டம் ஒவ்வொரு கூட்டமா எடுத்தெடுத்து ஞானம் அப்படிங்கிற கல்யாண குணத்திலே இருக்கிற அநேக குணங்கள், சக்தி அப்படிங்கிறது, தயா அப்படிங்கிறது, இப்படி ஒவ்வொரு குணத்திலையும் அநேக குணங்கள் சேர்ந்திருக்கு அதை சார்ந்து, அதெல்லாம் அசங்கேயமாக அந்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்கான், அழகா சொல்றார் திருப்பாவையில் கற்றுக்கரவை இன்றைய பாசம் தானே, கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னா, அந்த கோபர்கள் இருக்கவையோ அவா அவளுக்கு இருக்க பசுமாடுகளை கறக்கிறவையோ எத்தனை பசுமாடுகளை கறந்தா அப்படின்னா இத்தனை கணக்கு பண்ணி சொல்ல முடியாதான், கற்றுக்கறவை கணங்கள்ங்கிறா இத்தனை செட்டு ஆச்சுன்னு வேணா சொல்லாமே தவிர இத்தனை பசுமாடு ஆச்சுன்னு சொல்ல முடியாது, இந்த கறந்தா அந்த கறந்தா அந்த கறந்தா அந்த கறந்தா ஒவ்வொரு ஆத்திரம் இவாத்துல பத்து செட்டு அவாத்துல இருபது செட்டு அவாத்திரம் ஏன்னா பத்து கொட்டகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வழியே கணக்கு பண்ண முடியாது, வானத்திலே நட்சத்திரத்தை கணக்கு பண்ண முடியாது, அதே போல கோகுலத்திலே பசுமாடுகளை கணக்கு பண்ண முடியாது, எப்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் கணக்கு பண்ண முடியாது, அப்படி அநேக கல்யாண குணங்கள் ஸ்ரீராமனுக்கு இருக்கு, சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டா ராம சத்புருஷோ நோக்கே சத்ய தர்ம பராயணக, ராமன் தான் லோகத்திலே சத்புருஷன், நல்ல புருஷன்னா ஸ்ரீராமனை தான் சொல்லணும், சத்தியத்தில் நிற்கிறவன், பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவஹா, சத்தியம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சொல்ல மாட்டான், சில பேர் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சத்தியம் தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போய் சண்டை போட்டு வந்துடுவான், அது கிடையாது, சத்தியம் புரியாது பிரியம் புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம், ந புரியாது சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நானிருக்கம் புரியாது ஏஷ தர்மஹா சனாதனஹா அப்படின்னு தர்மத்தை பத்தி சொல்லும் போது இன்னொருத்தரோட பேசும்போது சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறது எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் பிரியத்தை சொல்லணுங்கிறது முக்கியம், சத்தியத்தை சொல்றேன் ஆரம்பிச்சு அப்பிரியத்தை சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்றது முக்கியமும் பிரியத்தை சொல்றது முக்கியம், பிரியத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு அசத்தியத்தையும் சொல்லக்கூடாது, அவருக்கு பிரியத்தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கூட இருந்து அவருக்கு எது சொன்னாலும் ஆமா ஆமா ஆமா அப்படி கூட போட்டுதே இருக்கும். இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்குல்லன்னு ஆமா வெயிலா இருக்கு, இன்னைக்கு ஒரே குளிரா இருக்குன்னா ஆமா குளிரா இருக்கு. ஏன்னா கூட காரியத்துக்கு போறவன் அவரோட அவர்கிட்ட காரியம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ராஜா சொன்னாரா, கத்திரிக்காய் செடியை பார்த்துட்டு போது சின்ன குழந்தைகள் கதவு கத்திரிக்காய் செடியை பார்த்துட்டு இருக்கும்போது கத்திரிக்காயை போல ஆச்சரியமான கத்திரிக்காய் தோட்டம் கத்திரிக்காயை போல ஆச்சரியமான கறிக்காய் கிடையாது அப்படின்னா உடனே தென்னாலராமன் வாஸ்தவம் தான் ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்னுட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கத்திரிக்காய் சாப்பிட்டே இருந்தாரு, வெறுத்து போயிட்டு கத்திரிக்காயை போல மோசமான கறிக்காய் கிடையாது அப்படின்னா ஆமா வாஸ்தவம் ரொம்ப சரியா சொன்னார் மகாராஜான்னுட்டா. அப்போ அப்போ பிடிச்சிருந்தார் அவர் கிருஷ்ணதேவராய. அன்னைக்கு நான் கேட்ட போது ஆமான்னு சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்லும் போது ஆமான்னு சொல்றேன் அப்படின்னா தென்னாலிராமன் பதில் சொன்னா, நான் உத்தியோகம் பாக்குறது உமக்கு தானே தவிர கத்திரிக்காய்க்கு இல்லைண்ணா, உமக்கு தானே வேலை பாக்குறேன் அப்படின்னா. அந்த மாதிரி பிரியத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அசத்தியத்தை சொல்லக்கூடாது, சத்தியத்தை சொல்றேங்கிறதுக்காக அப்பிரியத்தை சொல்லக்கூடாது. எங்க ராமன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, பிரியவாதி ச பூதானாம் சத்தியவாதி ச ராகவனாம், பிரியத்தை தான் சொல்லுவான் சத்தியத்தை தான் சொல்லுவான், இல்லாட்டா சொல்லவே மாட்டான். மிருதுபாஷி பூர்வபாஷி ஸ்மித பாஷி சிரிச்சுட்டே பேசுவான். பூர்வபாஷி முன்னாடி வந்து விசாரிப்பான், புதுசா போனா யாரா வந்தா வச்சுக்கோங்க அவர் வந்து பேசுறாரா பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான், இவன் போய் முன்னாடி போய் பேசுவான். ஆய கர்மண்யுபாயஜ்ஞா சந்திருஷ்ட வியய கர்ம விதியே, ஒருத்தர் சொன்னார் எக்கனாமிக்ஸ் படிச்சவர் ஒருத்தர், ஸ்ரீராமனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு வரவு செலவுகளுக்கு ரொம்ப நல்லா பார்க்க தெரியும், பட்ஜெட் போடும்போது கடைசியில துண்டு எதுவுமே விழாது, வேஸ்ட் எதுவும் விழாது, கம்பெனி எதுவும் விழாது, பட்ஜெட் ரொம்ப அழகா போடக்கூடியவன் அரசாங்கத்திலே அப்படின்னு அதை கொண்டாடுறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றார், அபியாதா ச பூதானா அபியா அபியாதா பிரகர்த்தா ச சேனாலய விசாரதா. இன்னொருத்தர் வீரரா இருக்கிற அவர் சொல்ற, ராமன் எப்ப யுத்தத்துக்கு போனாலும் நாவிஜித்திய நிவர்த்ததே அப்படிங்கிற மாதிரி நேர யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுதான் திரும்பி வருவானே தவிர இல்லாத திரும்பி வரமாட்டா அப்படின்னு அந்த பெருமையை ஒருத்தர் சொல்ற. ஜனங்கள் எல்லாம் நிறைய பெருமையை ஒருத்தர் எடுத்து சொல்ற. உத்தரோத்தர யுக்தி நாம் பக்தா வாசஸ்பதி யதா, ஒரு வித்வான் ஒருத்தர், ஆஹா சதஸ்ல எங்க ராமன் வந்து நின்றான்னா அடுத்தடுத்த கோட்டிகள் அடுத்தடுத்த யுக்திகளை சாட்சாத் பிருகஸ்பதி எப்படி சொல்றாரோ அதே மாதிரி அடுத்தடுத்த யுக்திகளை சொல்லி சதஸ் ஆச்சரியமாக நடத்துறார. ஸ்ரீராமன் பெருமை யாருக்கு வரும் அப்படின்னா, பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான். ஒருத்தர் சொல்ற, சரி இத்தனை யுக்திகள் எனக்கு தெரியும், சதஸ்ல நான் தான் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஹட்டாத்தாக எடுத்து சொல்றது கிடையாது, அங்க இருக்கிற பெரியவாள் எல்லாரையும் சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோன்றது அது சரியாகிறது நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சதஸ்ல என்னமா விஜ்ஞாபனம் பண்றாரு தெரியுமா, பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பெரியவாளுக்கு கௌரவம் கொடுக்கறதுல ஸ்ரீராமனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது அப்படின்னு அந்த குணத்தை எடுத்து சொல்றாரு. வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம் பவதி துக்கிதா உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. சாதாரண ஜனங்கள் ஒருத்தர் எழுந்து சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தா துடிச்சு போகக்கூடியவங்க தாங்க, எங்களுக்கு ஆத்துல ஏதாவது கஷ்டம் வரட்டும் உடனே அப்படியே எங்க ஆத்துக்கு நேரம் உள்ளுக்குள்ள வந்து எங்களுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் எல்லாம் பண்ணித்தரேன், நீங்க கவலைப்படாதுங்கோ, நான் எங்க அப்பாட்ட சொல்லி சக்கரவர்த்திட்டு சொல்லி எல்லாம் ஏற்பாடும் பண்றேன் அப்படின்னு இவாளுக்கு வந்த கஷ்டத்தை தனக்கு வந்த கஷ்டமா நினைக்கிறவன். பிரிசம் பவதி துக்கிதா, ரொம்ப துக்கத்தோட இருக்கிறான், முகத்தை சோகத்தோட வச்சு பெரியவாச்சாம்பிள்ளை அழகா ஒரு வியாக்கியானம் செஞ்சிருக்க என்ன சொன்னார்னா, இந்த கஷ்டப்பட்டவன் இருக்காங்க இவன் பெருமாள் வந்து அந்த கஷ்டத்தை போக்கின அளவிலே வெத்தலை பார்த்து உண்டு சுகித்து போ, இவன் இந்த கஷ்டம் போயிட்டுன்னு சொல்லுவோம் வெத்தலை பார்த்து போட்டு சௌக்கியமா இருப்பான், ஆனா பெருமாள் என்ன பண்ணுவாரோ நாலு நாள் கழிச்சு ஐயோ உமக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வரான், எத்தனை நாள் ஆனாலும் உமக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு எப்பவும் அதையே நினைச்சுன்னு இருக்கக்கூடிய. உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, ஆத்துல ஏதாவது நல்லது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிக்கிறவன் இங்க ராமன் தான், முன்னாடி வந்து முதல்ல வரிசையில வந்து உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னா ஆசீர்வாதம், இல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னா ஆசீர்வாதம், ஒரு சின்ன குழந்தை கூட்டா கூட அன்னைக்கு ஒரு நாள் யானையில பிரியதான் தெருவோடு போயிட்டு இருந்தார், அங்க ஒரு சின்ன குழந்தை அவரை பார்த்து சக்கரவர்த்தி குமாரரே அப்படின்ட்டு, நீ பார்த்தான் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் எங்காத்துக்கு வரங்களா அப்படின்னு கேட்டுருக்கு. பெரியவா யாருக்குமே தெரியாது, இந்த குழந்தை கேட்டுக்கும் தெரியாது. ஆனால் மறுநாள் சாயங்காலம் 4 மணிக்கு சரியா யானையில் ஏறி பெருமாள் வந்து அந்த குழந்தையோட ஆத்துக்கு வந்து, இந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு அவாத்துல கொடுத்த சக்கரையை எடுத்து வாய் போட்டுன்னு போனப்புறம் அந்த ஆத்துல இருக்கிறவாள்லாம் ஆச்சரியமா, என்னது சக்கரவர்த்தி குமாரா வந்தா, அந்த மாதிரி சக்கரவர்த்தி திருக்குமாரா வந்தா அப்படின்னு குழந்தை சொல்லா நீ சொன்னியா அப்படின்னா, ஆமா நான் தான் நீ சொன்னேங்கிறது. இந்த குழந்தை உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி பௌராண் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிருச்சதி புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு. இன்னொருத்தர் சொல்ற, நாங்க வாட்டுக்கு தெருவில் இருந்துட்டு இருக்கோம் போது ராமன் இப்படி போனாலும் என்னைக்கும் குசலம் விசாரிக்காம போனதே கிடையாது. சௌக்கியமா சௌக்கியமா, நகரத்து ஜனங்கள் கம்பீரமா தான் போகணும். ஒரு சக்கரவர்த்தி குமாரர் போனாலும் அப்படி மிடுக்கா இப்படி இப்படி பார்த்துட்டு போனோம், யாரோட்டையும் எதுவும் பேச மாட்டேன், யாரையும் எதுவும் பார்க்க மாட்டேன். அவள்லாம் அப்படி நமஸ்காரம் தலை குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுவார், அவர் எப்படி பார்த்துட்டு போவார் அப்படித்தானே பார்த்துருக்கோம், இல்ல கையாட்டின்னு போவார் நின்று பேசுவாரானா. ஆனால் பௌரான் ஸ்வஜனவன் நித்தியம் குசலம் பரிபிரிச்சதி, யாரை பார்த்தாலும் நின்று குசல பிரஷ்னம் பண்ணிட்டு தான் போவார். குசல பிரஷ்னம் பண்றது எப்படி பண்ணணுங்கிறத ஸ்ரீராமன் கிட்ட கத்துக்கணுமா. புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு, யார் யார்கிட்ட எப்படி குசல பிரஷ்னம் பண்ணணும்னா, தம்பதிகளா இருந்து குடும்பம் நடத்துறவா கிட்ட உங்களுக்கு குழந்தைகள்லாம் சௌக்கியமா நல்லா படிக்கிறதா அப்படின்னு அவ கிட்ட கேட்கணுமா. மகான்களா இருந்து அக்னிஹோத்திரம் பண்ணவாழ்கிட்டா உங்களுக்கு அக்னிஹோத்திரங்கள்லாம் நல்லா நடத்துன்னு இருக்கா அப்படின்னு கேட்கணுமா. ஆச்சாரியரா இருக்கிறவாழ்கிட்ட ஆத்திர காலக்ஷேபங்களும் திருவாராதனங்களும் நல்லா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கணுமா. அந்த மாதிரி புத்திரேஷும் அக்னிஷு தாரேஷு, அப்பதான் கல்யாணம் ஆனவன் கிட்ட என்னப்பா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா, உன் மனைவி எங்க இருக்கா அப்படின்னு கேட்பாராம். பிரேஷ்ய சிஷ்ய கணேஷுச்ச, நல்ல பணக்காரன் கிட்ட போய் உன் வேலைக்காரர்கள்லாம் நல்லா வேலை பண்றாளா, எல்லாரும் அனுகூலமா இருக்காளா அப்படின்னு கேட்பாரு. யார் யாருக்கு குசல பிரஷ்னங்கிறது பெரிய கலை, ராமாயணத்தில் கத்துக்கணும். இவர் என்ன பண்ணார் பெருமாள், சபரி ஆசிரமத்துக்கு போறாரு இல்லையோ, சபரிக்கு ரொம்ப சந்தோஷம். அத்திய பிராப்தம் தபசித்தி, இன்னைக்கு தான் என்னுடைய தபசித்தி ஆச்சு பெருமாளை கொண்டா. பெருமாள் சபரி கிட்ட குசல பிரஷ்னம் பண்ற, அப்ப அழகா ஒரு கேள்வி கேட்கிற. கச்சித்தே நியத ஆகாரஹ கச்சித்தே நியத க்ரோதஹ ஆகாரஸ்ய தபோதனே. அம்மா, நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கோபம் குறைஞ்சிட்டு இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஆகாரம் குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிற குசல பிரஷ்னம் பண்ண. என்ன தபஸ்வினியா இருக்கிறபடினால தப்போ நிட்டாளா இருக்கவளுக்கு கொஞ்ச நாள் ஆகாக கொஞ்ச நாள் அப்படி ஆகாரம் குறையணும். அதே மாதிரி மனுஷனுக்கு வயசாக வயசாக கோபம் குறையணும். ஒரு வயசானதுக்கு ஒரு அறிகுறி ஒரு மெச்சூரிட்டி வந்தா கோபம் குறைய வேண்டாமோ, கச்சித்தே நீத குறதா கோபம் குறைஞ்சிட்டு இருக்கா ஆகாரம் குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னா அது அவகிட்ட குசல பிரச்சனை அப்படிதான் பண்ணணும். தபஸ்விகள்கிட்ட அப்படி பண்ணணும், ஆத்துல சம்பந்திக்கிட்ட ஆகாரம் குறைஞ்சிட்டு இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்கும் இல்லையோ. பெருமாள் அப்படியே அழகா கேட்பாராம், யார் யார்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படி கேட்பாராம். பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிரிச்சதி புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ சிஷ்ய கணேஷு கத்வா கத்வா. சுவாமி தேசியன் பாதுகா சரிசத்தில் இந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்து சொல்ற. ரங்கநாதன் வந்து ஸ்ரீரங்கத்துல வாகனத்துல எழுறாரு, அப்படி ஏழும்போது கிடு கிடுக்கிடுன்னு வேகமா இந்த தெருப்படி விட்டா அடுத்த தெருப்படி, அடுத்த தெருப்படி விட்டா அடுத்த தெருப்படி அப்படி போறது இல்லையா. அவர் இங்கேருந்து கிளம்பினா ஒரு ரெண்டாம் ஆச்சனா அங்க நிக்கிறார், அங்கேருந்து ரெண்டாம் ஆச்சனா அங்க நிக்கிறார், அங்கேருந்து ரெண்டாம் ஆச்சனா அங்க நிக்கிறார். ஏன் அப்படி நிக்கிறார் அப்படின்னா, ஸ்ரீ ராமாவதாரத்துல ஒரு பழக்கம் இருக்கு அவருக்கு, பௌர ஜனங்களை குசல பிரஷ்னம் பண்ற, அததான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பண்ணிட்டு இருக்காரு. தெருவுல போய் அவர் உற்சவத்துல வீட்டு உற்சவங்கள்ல ஜனங்கள் வந்து சேவிக்கும் போது நீங்கள்லாம் சௌக்கியமா உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு குசல பிரச்சனம் பண்ணிட்டே போறவார உன்னிதிரணாதா பௌரான் நித்யம் கிமபி குசலம் பாதுகே பிரிச்சதீவ அப்படிங்கிற சஞ்சார பத்தியில அழகா சாதிக்கிற. அந்த மாதிரி ராமன் குசல பிரச்சனம் பண்ணிட்டே போறார். அது மாத்திரமில்ல, கதஞ்சி உபகாரேன கிருத்தே நைக்கேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணம் சதமப்யாத்மவத்தையா. ஏதாவது ஒரு சின்ன உபகாரம் பண்ணா கூட போறோம் மகா சந்தோஷம் அடைவர். அபகாரம் 100 பண்ணாலும் போடும், அதை மனசால நினைச்சு கூட பார்க்க மாட்டான் எனக்கு ஸ்ரீராமன் கொண்டான். ஒருத்தர் கொண்டார் நல்லா கொண்டு நமக்கு நேர் எதிர், நம்ம உபகாரத்தை மறந்துடுவோம். அபகாரம் 1 பண்ணா போறோம், அது வாழ்நாள் வரைக்கும் மறக்க மாட்டோம். ஆனா பெருமாள் என்ன பண்றாலும் அது உபகாரமாவே இருக்காது. இவன் பண்றதுனாலே பெருமாளுக்கு என்ன உபகாரம் இருக்க முடியும்? இப்ப நாம போய் பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம்னாலும் ஒரு தலைக்கு சமர்ப்பிக்கிறோம்னாலும் இதனால பெருமாளுக்கு என்ன உபகாரம்? ஒரு உபகாரமும் கிடையாது. அவனுக்கு என்ன ஆகணும்? இதனால ஒன்னும் கிடையாது. எத்தனையோ பேர் நித்தி சூரியன்லாம் இருந்துருக்காங்க, ஒரு பொருவும் கிடையாது. ஆனால் நாம பண்றதை நாம சமர்ப்பிப்பதே பெரிய உபகாரமா நினைச்சுக்கிறான் பெருமாள். இன்னைக்கு இதை சமர்ப்பிச்சானே இவன் அப்படின்னு அந்த பெரிய உபகாரமா நினைச்சுட்டு நமக்கு அனுகூலம் பண்ணான். உபகாரம் இல்லாததையும் உபகாரமாக ஆக்கி கொண்டு ரட்சிக்கிறான். அபகாரம் பண்ணதையும் அபகாரமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு ஒத்துடுறோம். கதஞ்சித் உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி. ஒண்ணுமில்ல, ஒரு வாழைப்பழம் ஒண்ணு ஆத்துல ஒரு சீப்பு வாழைப்பழம் இருந்து இவன் சாப்பிட்டுந்தே இருந்தா கடைசியில ரெண்டு பழம் அழுகி போயிருக்கு. இந்த ரெண்டு பழத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நான் மாமி. ஒண்ணும் இல்ல, கிருஷ்ணார்பணம் அப்படின்னா உடனே கிருஷ்ணன் ஆகா ரெண்டு வாழைப்பழம் கிடைச்சதேங்கிறான். கிருஷ்ணார்பணம் சொன்னது இப்போவாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணானே அப்படின்னு நினைக்கிறான். இதையாவது அர்ப்பணம் பண்ணானே அப்படின்னு நினைக்கிறான். கதஞ்சித் உபகாரேன கிருத்தே நைத்தே நதுஷ்யதி. அதான் சுக்ரீவன் வந்து சுக்ரீவனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போகும்போது சுக்ரீவன் அழகா ஒரு விஷயம் சொல்ற, சகாய கிருத்தியம் கிந்தஸ்ய. நீர் ஜனஸ்தானத்துல 14,000 பேரை ஒத்தைக்கு தனியா நின்று வதம் பண்ணிருக்க, உமக்கு போய் நாங்க சகாயம் பண்றதாவது, ஏதோ எங்களையும் கூட்டின்னு போற நேர் தான் வந்து அப்படின்னு விட்டார். உண்மையே சொல்லிட்டார் சுக்ரீவன், ஏதோ எங்களையும் கூட்டுன்னு போறாரா, சரி ராவணன் பொண்ணுங்கிற பெருமை எங்களுக்கும் வருது மாணவ சைன்யத்துக்கு, அவ்வளவுதானே தவிர உமக்கு போய் என்ன சகாயம் வேண்டியிருக்கு. அதனால சுக்ரீவன் தான் உபகாரம் பண்ணார், விபீஷன் தான் உபகாரம் பண்ணார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறார் பெருமாள். நஸ்மரத்யபகாரானாம் சதமவ்யாத்மவத்தையா. அபகாரம் பண்ணானா பக்தனா இருக்கிறவன், சரணாகதனா இருக்கிறவன் அபகாரம் பண்ணால் நினைச்சு கூட பாக்குறது இல்ல, அவிஜ்ஞாதா எதுவும் பணி அப்படிங்கிற சுவாமி தேசி. அவிஜ்ஞாதா சகசிராம்சுகு விஜாதா கிருத்தலட்சணா சொல்லி, அவிஜ்ஞாதானா தெரியாதவன் அர்த்தம். என்ன தெரியாது பெருமாளுக்கு அப்படின்னா, பக்தர்கள் பண்ற அபகாரம் தெரியாதான், தெரிஞ்சு தெரியாத மாதிரி பட்டுக்காத மாதிரி போயிடுவார், ஏதோ பண்ணெடுத்து அப்படின்னு விட்டுடுவார். இப்படி ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நிறைய எடுத்து சொல்ற, ஏதோ உதாரணத்துக்கு நான் பார்த்தோம். பகவான் இருப்ப கல்யாணம் சந்திதே லோகநாதம் பகம்நாதம் அகாமயதமே தினி. இப்படிப்பட்டவன் தான் ராஜா பார்க்கணும். பூமாதேவி ஆசைப்படுறாள், இவருக்கு என்ன குறை? லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாக்ரஜஹ. ஒரு ராஜா வாகனம்னா நல்ல தர்ம பத்தினி இருக்கணும் ஒண்ணு, ஏன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பட்டாபிஷேகம் பண்ணணும். இவருக்கும் லக்ஷ்மியே இருக்கார், இன்னொன்னு நல்ல தம்பி ஒருத்தர் இருக்கார் லக்ஷ்மணன், எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுக்கறது, ஒரு குறவும் இல்லை. நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்படியானாலும் சரி அப்படின்ட்டார் தசரதர். நாளைக்கு பட்டாபிஷேகம் விட்டார், இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம், நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு விட்டார். ஆனால் எனக்கு வயசாயிட்டுன்னு மாத்திரம் நினைக்காது, அதை மாத்திரம் சொல்லிட்டேன். அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதந்தம் சுதமா பிரஜந்தம் நந்தாமி பசியன் அபி தரிசனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனரியுவேவ. நாளாக நாளாக எனக்கு வயசு குறைஞ்சின்னு இருக்குங்கிற தசரதர். ஏன்னு கேட்டா ஸ்ரீராமனை பார்க்கும்போது பார்க்கும்போதெல்லாம் வயசு குறையுமா இவருக்கு? இப்படி ராமனை கூப்பிட்டு சாயங்கால வேலையில ராமன் அரண்மனைக்கு வருவார் அப்பாவை சேவிக்கணுங்கிறதுக்காக. அவர் மேலேந்து பார்த்துட்டு இருப்பாராம் தசரதர். அவன் ராமன் வந்த அழக பார்த்தா கந்தர்வராஜோபமம் அப்படின்னு ஒரு கந்தர்வராஜன் மாதிரி அழகா ராமன் வர அழக மேலேந்து பார்த்து, அது மாத்திரம் இல்ல ரூபௌதா சந்திரகாந்தானம் ராமம் அதீப பிரிய தரிசனம் ரூபௌதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ஆடவர்களே பார்த்து பொறாமப்படும்படியான ஒரு அழகு பெருமாள். அதை பார்த்து தசரதரே சந்தோஷப்பட்டாலா, இப்படிப்பட்ட ஒரு அழகு இப்படிப்பட்ட ஒரு அழகுன்னு ஸ்ரீராமனை பார்க்கும் போது ஒரு ஒரு வயசு குறையுமா அவருக்கு? அப்புறம் ராமன் சேவிச்சுட்டு போன அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்ற, வடுவூர்ல சொல்ற அர்ச்சகன், சந்திரகாந்தானனும் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப உதாரிய குடை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு சொல்லி சேவை பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த பெருமான் எப்படி இருக்கார் ஆச்சரியம் அவருக்கு. உடனே தசரதர் என்ன பண்ணுவாராம், ராமன் திரும்பி போன அப்புறம் சுமந்திரரை கூட்டு போய் அந்த ராமனை கூட்டுவாங்க. எதுக்கு கேட்க மாட்டார் அவன், கூட்டுவானா உடனே போய் கூட்டு வர போற. உடனே ராமனும் திரும்பி வர அவர் வரச்ச பார்க்கணும் மறுபடியும் அந்த பார்க்கச்ச பார்க்கச்ச டானிக் சாட்ட மாதிரி வா போகுமா இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போமலராள் கூந்தல் அப்படிங்கிற வா போகும் வா இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ அப்படிங்கிற இன்னும் மறுபடியும் திரும்பி வா திரும்பி வந்து என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு ஒவ்வொரு தடவை ராமனை பார்க்கும் போதும் எனக்கு வயசு குறைஞ்சிருக்கு, அப்படிப்பட்ட ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றது எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்து வசிஷ்டர்கிட்ட ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு ஸ்ரீராமனை அந்த இடத்துல வரவழைச்சு பக்கத்தில் உட்காந்து வச்சு அப்பா நாளைக்கு புஷ்யத்துல பட்டாபிஷேகம் பண்ண போறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ற, ரொம்ப அழகா சொல்ற, ஒரு உபதேசம் பண்ணணும். ராஜாவானா எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ண முடியும். ஆனா உபதேசம் பண்ணக்கூடிய அளவு அவர் இல்ல, ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சவரா இருக்க. பூயோ வினயமாஸ்தாய அப்படிங்கிறார், உனக்கு ஏற்கனவே வினயம் ரொம்ப அதிகம், நீ அந்த பதவி வந்தப்புறம் இன்னும் வினயத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கறத மாத்திரம் சொல்ற. பவநித்யம் பதவி வந்தப்புறம் மாறிடக்கூடாது, நீ மாற மாட்ட. அதுக்கு என்ன சொல்ற, பூயோ வினயங்கள் இன்னும் வினயத்தோட பதவி அதிகமாக அதிகமாக வினயம் அதிகமாகிட்டே இருக்கணும். பவந்தி நம்ராக பலவகா தர பவந்தி நம்ரா தரவகா பலாகமிக. மரத்துல மரங்கிறது ரொம்ப உயர்ந்தது, நாம ரொம்ப சின்னவாளா இருக்கும், மரம் மேல மேல உயர்ந்து உயர்ந்து நிற்கும்போது அந்த மரத்துல பழம் வந்ததுன்னா அது எப்படி தானா தாழுமோ அந்த மாதிரி ஒரு கௌரவம் வந்ததுன்னா தானா தாழணும் அப்படின்னு சொல்றேன். நீ அப்படி நடந்துக்கோப்பா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளும் சந்தோஷமாக அப்பாவை சேவிச்சுட்டு நேரம் அங்கிருந்து கௌசல்யனுடைய பவனத்துக்கு போய் அம்மா அப்பா சொல்றாருமா நாளைக்கு பட்டாபிஷேகம் வந்தோம்னா அப்பா அப்படியா இதுக்குதான் நான் காத்துருந்தேன், இது கூட நடக்குமான்னு எனக்கு சொப்னத்தில் கூட நடக்குமான்னு சந்தேகமா இருந்தது. கைகை வார்த்தையே கேட்டு இருக்காரு, எப்பவும் அங்கேயே இருந்து இருக்காரு, என்ன ஒரு லட்சியமாவே மதிக்கிறது கிடையாது. இப்போ ராமா ஜேஷ்டனான உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவாரோன்னு எனக்கு ஒரு எண்ணம், இது நடக்குமோன்னு நான் நடிச்சிருந்தேன். அல்லவே உங்க அப்பாவா சொன்னார் அப்படின்னா, ஆமாம் இன்னைக்கு கூட்டு சொன்னார் அப்படின்னா இனிமேல் பிரச்சனை இல்லை. ஏனும் அவர் பொய் சொல்ல மாட்டார், சொன்னா அவர் சொன்னாரா அவர் சொன்னார் அவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப கட்டாயம் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும், என்னுடைய மனோரதம் பூர்த்தியாச்சு அப்படின்னு சொல்லி கதாஸ்தே பரிபந்தினஹா உன்னுடைய தடங்கள்லாம் போயிடுத்துவான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் வசிஷ்டர் அன்னைக்கு ராத்திரி வந்து பெருமாளுக்கு என்னென்ன விரதங்கள் எல்லாம் இருக்கணும் முன்னாள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வச்சுட்டார். அதை முடிஞ்சு ராத்திரி வசிஷ்டர் அந்த விரதத்தை சங்கல்பங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனப்புறம் பெருமாள் வந்து சகபத்யாம்சாலாக்ஷ்யா நாராயண உபாகமது அந்த அரண்மனையில நாராயணன் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் எழுந்துட்டு இருக்க அவருக்கு போய் விசேஷமான திருவாராதனைகள் பண்ணாராம். அவர் தான் ரங்கநாதன், இக்ஷ்வாகு வம்சத்திலே வந்த ரங்கநாதன் பெருமாள் கிட்ட எழுதுகிறப்போ. அதுக்கப்புறம் இவர் விபீஷனுக்கு எழுந்தள்ள பண்ணி கொடுக்க போறார். அயோத்தியா கண்டத்துல பெருமாள் எப்படி ரங்கநாதனுக்கு பூஜை பண்ண அப்படிங்கிறத ரெண்டு மூணு ஸ்லோகத்துல சொல்றார். அதுக்கு வியாக்கியானம் திசையின் விஸ்தாரமா பண்ணியிருக்க, பாஞ்சராத்திர விதிப்படியாக பெருமாள் ஆச்சரியமாக திருவாராதனம் பண்றார். பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கார், அவர் விசாலாட்சியா அப்படின்னு பெருமாள் திருவாராதனம் பண்ற பிரக்கிரிய கண்ணு திறந்து வச்சு மலர்ந்து பார்க்கிறாராம். எத்தனை அழகா பண்ற அப்படின்னு இவருக்கு திருவாராதனம் பண்ண கூட தெரியும், இப்பதான் தெரியுது திருவாராதனம் வாங்கிக்கிறவர் தானே இவர், ஆனா ரொம்ப அழகா பண்றாராம் இவர். மகதே தெய்வதாயாஜ்யம் யுகாம அழகா ஒரு பெரிய பாத்திரம் பிரசாதம், அந்த பிரசாதத்தை இவரே கொண்டு வரானா, கொண்டு வரும்போது கீழே வச்சு கொண்டு வரக்கூடாது இல்லையா, பிரசாதத்தை மேல வச்சு அழகா எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வர்றாராம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாராம், அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுவார், ஹோமம் பண்றாராம். இதெல்லாம் நிறைய சொல்றார் அந்த இடத்துல வால்மீகியே எழுதியிருக்க. ஆனா வால்மீகி அழகா ஒரு விஷயம் எழுதியிருக்க, பெருமாள் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணது யார் அப்படின்னா அருண் பெருமாள். அப்ப பெருமாளே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார் அப்படின்னு சொன்னா அது வால்மீகிக்கு இஷ்டமில்லை. பெருமாளுக்கு பெருமாளுக்கு பண்ண முடியும், பொருத்தமா இல்லையே அப்படிங்கிறதுக்காக அந்த உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு பள்ளிகொண்ட பெருமாள், அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு பேர் வச்சார். மகத்தே தெய்வதாயாஜ்யம் வால்மீகி தான் முதல்ல ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் பெயர் வச்சவர் வால்மீகி தான். ஏன்னா பெருமாளே ஆராதிச்ச பெருமாள் ஆனபடினால அவருக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாம். இவர் பெருமாள், அவர் பெரிய பெருமாள் அப்படின்னு திருநாம். ஜுகாவஜ்வலிதே நலே அப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணி அன்னைக்கு பிரசாதம் சமர்ப்பிச்சு அந்த பிரசாதத்தை இவர் எடுத்துட்டார் பெருமாள். இன்னைக்கு விரதம் ஆகியோ விரதம்னானா கூட பெருமாள் பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வசிஷ்டர் சொல்லியிருக்கார். அதனால அந்த பெருமாள் பிரசாதத்தை பெருமாள் விராட்டியமாக இன்னைக்கு எடுத்துட்டார் அப்படின்னு சுவாமி தேசிய விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் ஒன்று இருக்கு. ஸ்ரீ சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் மகான்களுடைய சரித்திரத்தை பற்றி சொல்லும் போது இதை சொல்லியிருக்காரு. மனுகுல மகிபால வியாதம்ரமௌலி பரம்பரா மணிமகரிகா ரோச்சிஹி தீராஜிதான் ஸ்ரீரங்கதாமணி. பராசர பட்டர் அப்படியே உருகர இக்ஷ்வாக்கு வம்சத்துல 27 மகாராஜாக்கள் விடாம திருவாராதனம் பண்ணவா பெருமாள். எல்லாருமே பரம பாகவதர்கள். இவருடைய சரித்திரங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கு. கட்வாங்கன்னு ராஜா அவனுடைய சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு. மாந்தாதா அவனுடைய பாகவதம் இருக்கு. நாபா நபகன் அவனுடைய சரித்திரம் இருக்கு. அம்பரீஷன் அவனுடைய சரித்திரம் இருக்கு. ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம் இருக்கு. பாகவதத்தில் போய் இவருடைய சரித்திரங்கள்லாம் ஏன் சொல்வானே, ராஜாக்களுடைய சரித்திரத்தை ஏன் சொல்வானே, பெருமாளுடைய சரித்திரம் தானே சொல்லணும் அப்படின்னா இவா மொத்த பேருமே பரம பாகவதர். அதனால அவா சரித்திரத்தையும் சேர்த்து நவமஸ்கந்தத்துல மொத்தமுமே இந்த ராஜாக்களுடைய சரித்திரம் தான் பூர்த்தியா. அது முடிச்சப்புறம் தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணாவதாரம் ஆரம்பம். அப்படி அப்படிப்பட்ட வம்சத்துல 27 மகாராஜாக்கள் காலம் கால ஒருத்த ஒருத்தருக்கும் வயசு 100 வயசு எல்லாம் கிடையாது, 10,000-20,000 வருஷம். அப்படி காலம் காலமாக அவர்கள் எல்லாம் பூஜிச்ச எம்பெருமான் இந்த பெருமான் கடைசியில விபீஷனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தாருன்னு அதுவும் பட்டாபிஷேக சக்தியத்துல ராமாயணத்திலே வருது. லக்வா குலதரம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா அப்படின்னு வருது. அப்படி பெருமாளுக்கு திருவாராதெல்லாம் பண்ணி ராத்திரி இருந்த அந்த சமயத்துல ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஜனங்க எல்லாருமே சந்தோஷத்துல ஆனந்தத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் குதிக்கிறாளா. லோகத்துல எல்லாம் அவர் அந்த நகரத்துல எல்லாம் தோரணங்கள் எல்லாம் கட்டி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசி இன்னும் நிறைய பேருக்கு எப்படி எப்படியோ விஷயத்தை எல்லாம் தெரிவிச்சு எல்லாரையும் வரவழைச்சு நாளைக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு இருக்கார். ஞாதிதாசியதோ ஜாதா கைகேயாது சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோகைதிருச்சையா. அப்ப முதுகு கூணி போயின ஒருத்தி முதுகு மாத்திரம் கூணல்ல உள்ளமும் கூணி போச்சு அப்படிங்கிறார். அவர் மெதுவாக மாடி ஏறி அரண்மனை உபரிகிக்கு ஏறி போனாள் அப்படிங்கிற வாழ்க்கை. ஏன் ஏறி போனாள் அப்படின்னா ஏனோ ஏறி போனாள் அப்படின்னு இது ஒரு எதிர்ச்சையா. ஞாதிதாசி எதோ ஜாதா எங்கிருந்து வந்தாள் இவள் அப்படின்னு கேள்வி. ஏன்னா அயோத்தியில இருக்கிற மொத்த பேரும் இச்சாவகா அப்படின்னு சொல்றவா தானே, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் காத்துன்னு இருப்பா தானே. அப்ப இவ எங்கிருந்து வந்தாள் பட்டாபிஷேகத்தை நிறுத்தத்துக்கு அப்படின்னா ஞாதிதாசி எதோ ஜாதா எங்கிருந்தோ வந்துட்டாங்க, எங்கிருந்தோ வந்துட்டார், கேகே தேசத்திலேருந்து வந்துட்டார். கைகேயிக்கு கல்யாணம் ஆச்சரியம். அப்ப கைகேயிய திரும்பி இங்க கொண்டு வந்தபோது ஓன்னு அழுதான். கல்யாணம் ஆச்சுன்னா கூட அழுவாளா அவருக்கு, கல்யாணத்தை கூட ஏன் இப்படி அழற அப்படின்னு கேட்டா கல்யாணம் ஆயிட்டுனா அவ போயிடுவாளேன்னு அழுது. சே வாயாலேதான் பேசாரு, இல்ல நானும் கூட வரேன்னா சரி வந்து தொலைன்னு தூக்கி வந்துட்டான் கைகே. அப்படி இங்க வந்தவள் இவன் இங்க இருந்தா பரவாயில்ல, இந்த ஊர் காரியா இருந்தா பரவாயில்ல, இவளுக்கு வெளியிலேருந்து பாஸ்போர்ட் வாங்கி வாங்கினா மாதிரி. பிராசாதம் சந்திர சங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா வேற மாடியில ஏறி போய் பார்த்தா கௌசல்யார் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்கா, ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. அதை பார்த்த உடனே ஏன் இந்த ஜனங்கள் சந்தோஷமா இருக்கா, இவளுக்கு பொறுக்கல். ஏன் ராம மாதா எல்லாருக்கும் தனம் பைசா தானம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இது அவசியம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாடியிலிருந்து கிடுகிடுன்னு வேகமா இறங்கினான். அப்ப எதிர்க்க ஒருத்தி போறா மாடியில ஏறதுக்கு. அப்போ ஒரு வேலைக்காரி ஒருத்தி, அவருக்கு என்ன கேட்டா, விதீர்யவானாகர்ஷேன தாத்ரீது பரயாமுதா ஆசசக்ஷேத குப்ஜாயி ராகவே பூயசீம் ஸ்ரீயம். அவ என்ன பண்றா, அவகிட்ட இவ கேட்டா, கூனி என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா. அவ கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிருக்கான். அந்த சந்தோஷத்துல ஹிருதயமே வெடிச்சு போற மாதிரி ஆயிருக்கான். இவளுக்கு என்ன நடந்தது கேட்டா, ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஒரு விஷயம், அது இவளுக்கு தெரியும். இதை யார்கிட்டயாவது சொல்லணும்னு இவளுக்கு எண்ணம். சொன்னாலே தவிர இவளால் நிலை கொள்ள முடியாது. சில பேருக்கு அப்படி உண்டு, விஷயம் தெரிஞ்சு எங்கேயாவது சொல்லிடணும். இந்த சந்தோஷ விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கா. யாராவது ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சா உனக்கு தெரியுமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ சொல்லிடுறாங்க. உனக்கு தெரியுமா எத்தனையுமே ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிச்சு. இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இவன் வரைச்ச எதிர்க்கு இந்த கூனி வந்து என்ன விசேஷம் கேட்டா இல்லையா, உடனே அவன் ஹிருதயமே வெடிச்சு போயிடுதான். அந்த ஹிருதயத்துல ஆசசக்ஷேத குப்ஜாயி ராகவே பூயசீம் ஸ்ரீயம், உனக்கு தெரியாதான் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம். அடுத்த லக்ஷ்மி வரா அப்படின்னா, முதல் ஒரு லட்சுமி வந்துட்டா விராட்டி, ராகவனுக்கு இன்னொரு ராஜ்யலட்சுமின்னு இன்னொரு லட்சுமி வரா அப்படின்னு எடுத்து சொன்னாராம். அப்படி நகரமே ஆனந்தத்தில் இருக்கும்போது நேர கீழே இறங்கி வந்து கைகேயி கிட்ட வந்து, உத்திஷ்ட மூடே உத்தாடே என்று படுத்துட்டு இருக்கியே, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னா. என்ன விஷயம், ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகமா நாளைக்கு அப்படின்னா. அப்படியா அப்படின்னா, உடனே தன்னுடைய கழுத்துல இருக்கிறான் காரம் ஒன்று எடுத்து அவன் கையில கொடுத்துட்டான். இப்படி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வார்த்தையை நீ சொன்னதுக்கு உடனே பரிசு கொடுத்துருவான். ராஜாக்களா இருக்கிறவா சத்விஷய நல்ல விஷயத்த சொன்னான்னு சொல்லுவோம், இன்னும் ஏதாவது கொடுத்துருவோம். ஏதாவது கோபப்படும்படி விஷயத்த சொன்னா வச்சுக்கோங்க, உடனே அடிச்சுடுவோம், அதுக்கும் தயாராக. இந்த விஷயத்த சொன்னதுக்காக அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். என்ன பரிசு கொடுக்கணும்னு பார்த்தா, அவமுச்ச ஆத்மன கண்டாது காரம் மாதிரி அழக விஷயம் சொல்ற. பரிசு கொடுக்கணும்னா பக்கத்திலிருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கணும். ஆனால் கைகேயிக்கு இருக்கிற சந்தோஷத்துல அவர் தன் கழுத்துல போட்டு இருக்கிற சுபமான ஆபரணத்தை போய் எடுத்து கொடுக்குறார். சுபாபரணம், ஸ்திரீகளுக்கு இருக்கக்கூடிய சுபாபரணம், வளையல், கழுத்துல இருக்கக்கூடிய ஹாரம், காலில் இருக்கக்கூடிய வெட்டி, இதெல்லாம் பத்திரமா வச்சு பாடுறது. இவளுக்கு இருக்கிற சந்தோஷத்துல என்ன பண்றோம்னு தெரியல. இவளுக்கு ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம், அப்படியா ராவணுக்கா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரத்தை எடுத்து அந்த கூனியில கையில கொடுத்துட்ட உடனே கூனி அதை வாங்கி தூளை போட்டுட்டு, நான் என்ன சொன்னேங்கிறத நீ கேட்டையா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னேன், உன் பிள்ளை பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லலை அப்படின்னா. அப்ப கைகை நீ சொன்னால், ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷயே, ராமனுக்கு பட்டாபிஷேகம் இருந்தால் பரதனுக்கு பட்டாபிஷேகமா இருந்தால ரெண்டு பேரும் எனக்கு ஒருத்தர் தான், ஒரு குறவும் இல்லை. இதை எடுத்து கூனி மறுபடியும் யோசிச்சா, நீ கொஞ்சம் தெரிஞ்சிட்டு தான் பேசுறியா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா அடுத்தது ராமனுடைய பிள்ளையில அடுத்த பட்டத்துக்கு வருவான், அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை தான் வருவான். அப்போ உன் பிள்ளைக்கு என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது. பரதனுக்கும் ஒன்றும் கிடையாது, பரதனுடைய பிள்ளைக்கும் ஒன்றும் கிடையாது, ஒரு வம்சத்துக்கே ஒன்றும் கிடையாது. நீங்களா கை கட்டிட்டு சேவகம் பண்ணணும் அதுதானே தவிர, ராஜ்யத்துல உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கடா. அப்போ கைகை சொன்னா, அப்படி இல்லை, எங்க ஸ்ரீராமன் இருக்காரோ அவன் பரதனுக்கு நல்லதுதான் செய்வான், தான் பட்டாபிஷேகம் ஆனா கூட பரதனுக்கு பட்டாபிஷேகமானா எப்படியோ அப்படிதான் அவனை நடத்துவான். யாரை எப்படி நடத்துறங்கிறது நல்லா தெரியுமான அப்படின்னாலே, என் குழந்தைக்கு பரதன் எங்கேயோ தான் இருக்கான், இருக்கட்டுமே. கௌசல்யாதோ திரித்தம் மம சுசூஷதே பகுரும், எப்பவுமே ராமன் கௌசல்யாத்துக்கு கூட போறதில்லை, எங்காத்திலே தான் எப்பவும் உட்காந்துருக்கான். அம்மா அம்மான்னு வாயோயாத என்னையே தான் சொல்லிட்டு இருக்கான். நகரத்துல ஏதாவது விசேஷமானா எங்கிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு என்ன வேடிக்கை நடந்தது தெரியுமான்னு என் கூட தான் வார்த்தை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அம்மா வாத்துக்கு போகலையா, கௌசல்யா அம்மாவை பார்க்க போகலையா அப்படின்னு அது மெதுவா போய்க்கிறேன், கொஞ்ச நாள் இங்க இருக்கேனே அப்படின்னு கொஞ்ச நாள் இங்க இருந்து என் கூட தானே எப்பவுமே பேசிட்டு இருக்கான். பரதன் பக்கத்துல இல்லைங்கிற கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கூட எப்பவுமே இருந்துட்டு இருக்கானே ஸ்ரீராமன், அவனுக்கு பட்டாபிஷேகம் தான் எனக்கு அதற்காட்டும் சந்தோஷம் எதுவுமே கிடையாது அப்படின்னு கைகேயி சொன்னாளாம். கூனி யோசிக்க ஆரம்பிச்சா, எப்படிப்பட்ட அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெள்ளையான ஒரு மனசு பார்க்க முடியாது கைகேயி மாதிரி. ஆனா அவளையும் கெடுக்கிறாள்னா கூனி மாதிரி இருக்கிறாள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஆழ்வார் சொல்றார், கலக்கிய மா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட அப்படிங்கிறார். இவ போட்டு கலக்கிட்டான், அவ மா மனசுதான், அவளுக்கு நல்ல கலக்கிய மனு, கைகேவிய மனசு என்னவோ நல்ல மனசுதான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஒண்ணுங்கிற அவர் கைகேயை பொறுத்த வரைக்கும் அல்பத்துக்கு ஆசைப்படுறோம், சந்தோஷமா இருக்கணும், நிறைய ஆபரணங்கள் இருக்கணும், நிறைய ஆகாரங்கள் இருக்கணும், போகத்தோடு கூட சந்தோஷமா இருக்கணும், இவ்வளவுதான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது அவர். ஆனா இவ போய் கலக்கு கலக்கு போட்டு கலக்குறான், இன்னும் இன்னும் வேலை வேலை நிறைய சொல்றான். ஆமா வாஸ்தவம் தான், இவன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பிச்சுட்டியோ இல்லையோ, ஊருக்கு அனுப்பிச்சா அவனுடைய பெருமை உனக்கு எப்படி தெரியும், பக்கத்துல இருந்தா தானே தெரியும். அப்போ ஸ்தாவரம் பிள்ளைய ஊருக்கு அனுப்பிச்சவனுக்கு அவாத்துல ஒரு மரம் ஒண்ணு வளர்த்தா வச்சுக்கோங்க, பிள்ளைய காட்டுற அந்த மரத்தை பெருசா நினைப்பானோ, அவன் ஒரு பூச்செடி ஒண்ணு வச்சா வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து பிள்ளை திரும்பி வந்து அந்த பூச்செடியிலேருந்து பூவை பிரச்சனை, ஏன்டா முட்டாடு, ஏன் இதை பறிக்கிற, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் அப்படின்னு. பிள்ளைய காட்டுக்கு மரம் பெருசா இருக்கும், தான் வளர்த்த மரம் எது பக்கத்துல இருக்கோ அதுகிட்ட தானே அபிமானம் இருக்கும், உனக்கு ராமன் தானே பக்கத்துல இருக்காங்க, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் புத்தி கெட்டு போச்சுன்னு தோன்றதுங்கிறாவும். இப்படியானா இருக்கட்டும், அவன் நல்ல குணவான் இருக்க அப்படின்னாலே எந்த கவலையும் இல்லை அப்படின்னா கேக்கேரி கூனி அழகா ஒரு பாயிண்ட் ஒரு முடிச்சா சரி அது இருக்கட்டும், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா உனக்கு ஏதாவது ஒரு ஆபரணம் வேணும்னாலோ நல்ல ஒரு வஸ்திரம் வேணும்னாலோ நீ யாருக்கிட்ட போய் கேட்கணும் தெரியுமோ இல்லையோ, கௌசல்யை கிட்ட போய் கைகூப்பி கேட்கணும் அப்படின்னா, கௌசல்ய கிட்ட கை கூப்பிடுறதா அப்படின்னா கை கே பின்ன இத்தனை நாளா எத்தனை அவமரியாதை பண்ணிருக்கேன் கௌசல்யை, தசரத சக்கரவர்த்திய கைக்குள்ள போட்டுருந்து கௌசல்யை சேர்ந்தவாள் கூட நீ அவமரியாதை பண்ணிருக்கலையோ, அவ பதிலுக்கு காணிக்க மாட்டாளா ஒண்ணு. அப்ப சக்கரவர்த்தியா ராமன் ஆயிட்டானா சக்கரவர்த்தியோட அம்மான கௌசல்யுடைய கை ஓங்கி போகும், உன்னுடைய கை குறைஞ்சு போகும், எதுவானாலும் நீ கேட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலைமைதான் இருக்கும். உங்க பரதன் எல்லாம் பொறுப்பா செய்ய மாட்டார், அடியேன் அடியேன் போயிடுவாரு, நீ கேட்டு வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சா சரி என்ன பண்ணலாங்கிறதா அப்படி உட்கார் பேச உட்கார். இந்த சம்பராசுர யுத்தம் கதையை சொன்னான், ரெண்டு வரம் கேளு ராமனை காட்டுக்கு அனுப்பி 14 வருஷம் அப்படின்னு உபாயம் மொத்தத்தையும் சொல்றான். ஆமா சம்பராசுர யுத்தம் நடந்தது ரெண்டு வரம் கொடுக்கறேன்னு சொன்னார், வாஸ்தவம் தான், உனக்கு எப்படி தெரியும் அதுன்னா, நீதான் முன்னாடி எனக்கே சொல்லி கொடுத்துருக்க, அதை நீயே மறந்துட்ட, நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் உனக்காக, அவளை சொன்னவளே மறந்துட்டான், இது ஞாபகம் வச்சுட்டு இருக்காளா, உனக்காக ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், நீ கோபிச்சுக்கோ, தசரத சக்கரவர்த்தி வருவேன், உனக்கு ஆபரணங்கள்லாம் கொடுக்குறேன், ராஜ்யத்தை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு வேற எதை கொடுத்தாலும் இறங்கக்கூடாது. இந்த ரெண்டு வரம் வரதற்கு ராஜ்ய பட்டாபிஷேகம், ஸ்ரீராமன் 14 வருஷ காலம் காட்டுக்கு அனுப்பும், 14 வருஷ காலம் காட்டுக்கு போனான்னா ஒரு ஜெனரேஷன் போய் அடுத்த ஜெனரேஷன் வந்துடும், அவளுக்கு ராமன்னா யாருன்னே தெரியாது, அப்ப பரதனே தொடர்ந்து ராஜ்யத்தில் இருக்கலாம் அப்படின்னு திட்டம் இருக்கு. அடுத்தது வந்துருமோ இல்லையோ, வந்துட்டுனா யாரும் தெரியாது இல்லையோ, அதனால அப்படி வரங்களை நான் சொல்றத பத்திரமா நினைச்சுக்கோ. கோபாகாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அரண்மனையில், கோபிச்சுக்கிறவெல்லாம் போய் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான், அந்த காலத்துல அரண்மனையில குண்டு போல இருக்கு, அதுக்குன்னு ஒரு ரூம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க, நேரம் அங்க போய் பூமியில படுத்துக்கோ, தரையில வெறும் தரையில படுத்துக்கோன்னு எல்லா உபாயத்தையும் சொல்லி கொடுக்குறான். குனி நான் உன்னை என்னமோ சாதாரணம் நினைச்சேன், இப்படிப்பட்ட புத்தியா உனக்கு இருக்கு, உனக்கு எத்தனை ஆபரணம் பண்ணி போடுறேன் பா அப்படின்னு அவளை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாள். கை கை நேரம் போய் சவருத்தருணீம் பாரியாம் பிராணேபியோபி கரியசீம் அப்பாப்பாப சங்கல்பம் தசரசரணீதலே. தசர சக்கரவர்த்தி ஆனால் ராத்திரி 10 மணிக்கு மேல மெதுவாக ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகங்கிறத கை கை கேட்டால் எத்தனை சந்தோஷப்படுவாள், அதனால அவகிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அவருடைய சந்தோஷத்தை பார்த்து தான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக, கைகேயியோட ராத்திரி ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தசர சக்கரவர்த்தி நேரம் அவளை கேட்டுட்டு வராராம். அங்க கைகேயை காணும், எங்க காணுமே அப்படின்னா செடிகள்லாம் விஞ்ஞாபனம் பண்றாள், சக்கரவர்த்தி கோபாகாரத்துல இருக்கா அப்படின்னா தசர சக்கரவர்த்திக்கு அப்பதான் தெரியுது நம்ம அரண்மனையில அக்னிகாரம்னு ஒரு இடம் இருக்கு, அக்னி வைக்கிற இடம், அந்த மாதிரி கோபத்துக்குன்னு ஒரு இடம் கூட கட்டி வச்சிருக்கோமே, ஓ அது இப்பதான் தெரியுது, இத்தனால யாரும் கோபிச்சுன்றது கிடையாது இவர்கிட்ட, நல்ல வேலையால அப்போட முடிஞ்சு போச்சு, இப்ப யாரும் கட்டுறது கிடையாது கோபாகாரங்கள்ல. அப்போ ஏன்னு கேட்டா அவர் வெளியில வர முடியல, அது பெரிய கஷ்டமாயிடும். நேரம் அந்த இடத்துக்கு போனான்னா சமிருத்தா தருணி பாரியம் வால்மீகி அழகா சொல்றார். வயசான தசரதர் வந்தாராம், இவ பாவம் ரொம்ப சின்ன வயசு. பிராணேபியோபிகரீயசீம் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பிராணனை காட்டிலும் இவ்வளவு வசதி நடிச்சுட்டு இருக்காராம். கைகையை அவர் பிராணனை எடுத்துடுறதுன்னு முடிவு பண்ணிருக்காள். அபாபக பாப சங்கல்பம், இதுவரைக்கும் ஒரு பாபமே பண்ணாதவராம் தசரத சக்கரவர்த்தி, இன்னைக்கு பாபமே பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கலாம் கைகையை. அழகா சொல்றாரு. அப்பா என்ன ஆச்சு உனக்கு, யாரு உன்ன பரிவாரம் ஏதாவது சொன்னாளா, உன்கிட்ட யாராவது அபசாரப்பட்டாளா, யாரையாவது தண்டனை கொடுக்கணுமா சொல்லி இப்பவே கொடுத்துடுறேன், இல்ல தண்டிக்க வேண்டியவன் யாரையாவது ரிலீஸ் பண்ணணுமா சொல்லு, அதையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், எவனை ஒழிக்கணும்னாலும் ஒழிச்சுடுறேன், இல்ல உனக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணணும்னா உடம்புடம்பு சரியில்லையா சிகிச்சை பண்ணணும்னா அதுக்கான ஏற்பாடு தான் பண்றேன், நீ இப்படி கோபிச்சுட்டு தரையில கிடக்கிறது என் மனசை ரொம்ப கலக்கிறது, நீ ஏதாவது பேசு அப்படின்னா கைகேயி சொன்னா பேசறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், ரெண்டு வரம் கொடுக்கணும், அதை கொடுக்கறேன்னு சத்திய பிரதிஜை பண்ணணும், அப்புறம் கேட்கிறேன் அப்படின்னா சிரிச்ச தசரதர், எம்மேலே சந்தேகம் உனக்கு, நீ கேட்டு இதுவரை ஏதாவது நான் கொடுக்காம இருந்திருக்கேனா, எம் ஹூத்தம் அவசியம் ந ஜீவேயமகம் க்ஷணாத் தேனராமேன கைகேயி சபே தேவஜன கிரியாம், யார பார்க்காமல் ஒரு முகூர்த்தம் இருந்தா கூட என்னுடைய உடம்புல உயிர் இருக்காதோ அந்த ராமனுடைய பெயர்னாலே ஆணையிட்டு சொல்றேன், நீ எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு ஸ்ரீராமன் பெயர்ல ஆணையிட்டு சொன்ன, எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சத்திய பிரதிஜை பண்ண, உடனே கைகை அடுத்த க்ஷணம் என்ன பண்ண தெரியும் முடியும், கேட்டீர்களா தேவர்களே சூரிய சந்திரர்களே சதுர்தச சாட்சிகளே பூமி வாயு வருணன் அக்னி முதலானவர் தேவர்களே எல்லாரும் கேளுங்கோ, இக்ஷாகு வம்சத்தில் வந்த சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தியானவர் எனக்கு சத்திய பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கார், ரெண்டு வரம் தரே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் சத்தியத்தை மீறாதவர் அப்படின்னு பெயர் எடுத்திருக்கார், நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு அவன் சாட்சிக்கு வச்சுட்டு இந்த ரெண்டு வரத்தை எடுத்து சொல்றான். பரதோ பரதா மத்திய யுவராஜ்ய மகண்டகம், பரதருக்கு பட்டாபிஷேகம், ஸ்ரீராமன் காட்டுக்கு போகணும் அப்படின்னா ராமன் காட்டுக்கு போகணும்னு உடனே மூச்சை அடைஞ்சு விழுந்துட்டான். அவர் மெதுவாக எழுந்திருந்து கையை என்ன ஆச்சு உனக்கு, உனக்கு ராமன் என்ன தோஷம் பண்ணான், உனக்கு என்ன அபராதத்தை பண்ணான், ஏன் இப்படி ராமன் கிட்ட போய் எந்த தோஷம் பண்ணான் அவனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீ நினைக்கிற, உனக்கு தானே நிறைய சுஸ்ரூஷம் பண்ணியிருக்கான், நிறைய எப்ப வந்தாலும் என்கிட்ட கூட உன்னை பத்தி தான் நிறைய பேசிட்டே இருப்பான், என்ன அபராதம், என்ன அபராதம் தான், அபராதங்கள்லாம் பத்தி நீங்க இதுக்கு பேசணும், இது பேச்சுவார்த்தைங்கிறதே கிடையாது, சத்திய பிரதிஜை பண்ணிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியத்தை காப்பாத்தலாம், ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாத்தலையா, சிபி சக்கரவர்த்தி சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னையே சராசரித்தத்தில் எடுத்து வைக்கலையா, அலர்கள் சத்தியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுக்கலையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தசரத சக்கரவர்த்தி சத்தியத்தை மீறினால் பெயர் வேணுமா, சரித்திரத்துல உங்களுக்கு இடம் வேணுமா, இந்த கதை பேசிட்டு இருக்கிறதுலாம் ஒழுங்கோ, எதுக்காக ஏன் அப்படின்லாம் கேட்க வேண்டாம், செய்து கொடுக்கறேன்னு சொன்னதை செய்து கொடுக்கோ முதல்ல, அதுக்கப்புறம் பேசுங்கோன்னு பருஷமான வார்த்தைகளை கைகேயி பேசுறான். தசரத சக்கரவர்த்தி திகைச்சு போற, மறுபடியும் மூர்ச்சையாகி கீழே விழுந்து, அம்மா கைகேயி உன் முடிவை நீ மாத்திக்க மாட்டேயா, எந்த இப்படி ஒரு அநியாயத்தை நான் இப்படி பண்ண முடியும், ஜனங்கள் எல்லாம் இந்த பரிவாரம் பண்ணுவாளேன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்ட, நான் ராகவன் கிட்ட போய் சொல்றேன், ராமா நீ காட்டுக்கு போகணுமே, நாளைக்கு கிளம்பி உடனே நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, எதிமே ராகவ புரியாது வனந்த சேதி ஜோதித பிரதிகூலம் பிரியம் மே சியாது நதுவத் சகரிஷ்யதி, அன்னைக்கு ராகவனை கூட்டி நீ காட்டுக்கு போகணும்னா 14 வருஷ காலம் அப்படின்னா, போப்பா உனக்கு ஒரு வேற வேலை இல்லை, காட்டுக்கு போக முடியாது, ஒன்றும் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு பிறக்கலையே நடனமா, நான் சொன்னா உடனே அடியேன்னு சொல்லி போகக்கூடிய பிள்ளையை போய் நான் கொடுத்துருக்கேன், பிரதிகூலம் பண்ற பிள்ளையை எனக்கு இல்லையேன்னு நான் இப்ப நினைச்சு கஷ்டப்படுறேன், நான் அன்னைக்கு பாணிகிரகண காலத்துல உன்னுடைய கையை பிடிச்சேன் இல்லையா, அதை நினைச்சு நான் இப்ப கஷ்டப்படுறேன், என்ன தப்பு பண்ணா, ஏகாகமபி பசியேயம் எத்யஹம் ராம மாதரம் அஞ்சலிம் பிரதி கிருண்ணந்தீம் ஸ்ரேயோ நனு மிருதிர்மம, கைகேயி சொல்ற அதெல்லாம் கிடையாது, நாளைக்கே காட்டுக்கு கிளம்பணும், அப்படி இதுக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா உமக்கு முன்னாடி உன் கண் முன்னாடி விஷத்தை சாட்டு பிராணத்தியாகம் பண்ணுவேன், தசரத சக்கரவர்த்தி பொய் சொன்ன நாட்டாருக்கு சொல்லிட்டு பிராணத்தியாகம் பண்ணுவேன். நான் என்ன நினைச்சிருக்க, நீங்க ராவணுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கௌசல்யோடு சேர்ந்து இருக்கணும் நினைச்சிருக்க, என்னைக்காவது ஒரு நாள் கௌசல்யை பார்த்து நான் கை கூப்ப வந்ததுனால் அன்னைக்கு இந்த கைகையை உயிரோடு இருக்க மாட்டான், அதை செஞ்சுக்கோங்க. அஞ்ச நிம்பிரதிக்கிறேன், அதை காட்ட நான் செத்து போயிடுவேன், எனக்கு அப்படி ஒண்ணும் தேவை கிடையாது. கௌசல்யக்கு கை கூப்ப முடியாது, என்னால அவர்கிட்ட போய் யாச்சனம் பண்ண முடியாது, இது ஒரு தீர்மானம் தான் அப்படின்னா தசரதர் மெதுவாக யோசிச்சேன். கைகையை உனக்காக நான் கௌசல்யை எத்தனை பரிபவம் பண்ணிருக்கேன் தெரியுமா, நீ சொல்றேங்கிற காரணத்துக்காக. யதா யதா ச கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பாத்யாவது பகினிவச்ச மாதிருவச்சோபதிஷ்டதி. கௌசல்யா எனக்கு எத்தனை சுசூஷப்பட்டிருக்காங்க, ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்திருக்காள், ஒரு தோழி மாதிரி நடந்திருக்காள், ஒரு கூட பிறந்தவள் மாதிரி என்னை பார்த்துருக்காள், ஒரு அம்மா மாதிரி எனக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்துருக்காள். அத்தனை பண்ணியிருக்கும் போதும் உன்னுடைய கண் அசைவு அப்படிங்கிறதுக்காக பார்த்து நான் அவளை அவமரியாதை படுத்தேன். இப்ப நான் பண்ண தப்பு எனக்கு புரியுது, ஏன் இதை பண்ணோம் சொல்லிட்டு நல்ல பச்சியத்தோடு இருக்கக்கூடிய சுத்தமான சாத்விகமான ஆகாரம் இருக்கும். அது இல்லாமல் நிறைய புளிப்போ நிறைய காரமோ நிறைய இனிப்போ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அபச்சியமான ஆகாரம் என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லு. அப்ப அந்த பச்சியத்தை விட்டுட்டு இந்த அபத்தியத்தை சாப்பிட்டவன் கடைசியில் என்ன கஷ்டப்படுவானோ அதே கஷ்டம் நான் பண்ணிருந்தது. அந்த மாதிரியான கஷ்டம் கௌசல்யை விட்டுட்டு உன்ன பகுமானம்னே கடைசியில் அதனுடைய பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேனே. வேண்டாம் உன் கையை நான் விட்டுட்டேன், அன்னைக்கு பாணிகிரகணம் பண்ணேனே அந்த கையை நான் விட்டுட்டேன். ராமன் காட்டுக்கு போனானா அடுத்தது என்னுடைய உயிர் நிற்காது, அப்புறம் நீ எனக்கு ஈம கைங்கரியம் பண்ணக்கூடாது, உன்னுடைய பிள்ளை பரதன் பண்ணக்கூடாது, இந்த பட்டாபிஷேகத்துக்கான சம்ஹாரங்களை வச்சு எனக்கு சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கும், இதுதான் நடக்க போறது, வேற எதுவும் இல்லை. இது எனக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு. ஓனு கதர்றாராம் அஞ்சலி குருமி கைகேயி பாத ஊச்சா அபிஸ்பிருஷாமிதே. இப்படியே கொஞ்ச நாளை ஆயிடுத்து, விமானம் 2 மணி 3 மணிலாம் ஆயிடுத்து, ராத்திரி முழுக்க கதறிந்தே இருக்க. 3 மணி ஆனப்புறம் அஞ்சலி குருமி கை கைகேயி, அம்மா கைகூப்பி உனக்கு கேட்டுக்கிறேன், உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படியே மோகிச்சு போய் ஒரு கால் எங்க இருக்கு அப்படின்னு கால் அப்படியே துடாவதாராம். ராஜாஜி ராஜனாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரதர் அன்னைக்கு ராத்திரி 2 மணி காலம் கைகேயுடைய கால் எங்க இருக்கு அப்படின்னு துடாவிண்டே, மா கைகேயி உன் கால் எங்க இருக்கு, காலை பிடிச்சு கித்தி கேட்டுக்கிறனே, நீ உன் முடிவை மாத்திக்கோயேன்னு அப்படியே கைகேயி பிறப்பாடுக்கிறான். இப்படி சக்கரவர்த்திக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னா ஸ்திரீ ஜிகன் அவருடைய கதை இப்படிதான் இருக்கும். தர்மத்தை முன்னாடி வைக்காமல் காமத்தை முன்னாடி வச்சோம்னா அவளுடைய கதை இதுதான். சாட்சாத்தா கௌசல்யி வந்து ஜேஷ்ட பத்னியா இருக்கச்ச, தர்ம பத்னியா இருக்கச்ச, பட்ட மகிஷியா இருக்கச்ச, அவளை அவமரியாதை பண்ணி காமத்தை முன்னிட்டு கைகேயிக்கு இத்தனை இடம் கொடுத்து வச்சார் இல்லையா. வேதத்தில் அழகா சொல்லும் போது மகிஷி வாவாகா பரிவிருத்தி அப்படி 3 மனைவிகள். ஒரு ராஜா மகிஷிங்கிறவர் தர்மம், தர்ம பத்தியம் பட்ட மகிஷி. வாவாதா அப்படிங்கிறவர் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஒரு பட்ட மகிஷி இருந்தா கூட தர்ம காரியத்துக்காக நல்ல சாத்விகமா இருக்கக்கூடிய ஒருத்தி விவாகம் பண்ணிப்பார், அவ பூஜையெல்லாம் பார்த்துப்பா, ஆகாரங்கள்லாம் நல்லா நடக்கிறதாங்க. பட்ட மகிஷிங்கிற பட்ட மகிஷியாவே இருப்பார், அவளுக்கு தனி கிரகம். அங்க பார்த்தானா தசரதருடைய பவனம்னு ஒண்ணு, கௌசல்யா பவனம்னு ஒண்ணு, ஸ்ரீராம பவனம்னு ஒண்ணு, கைகை பவனம் ஒண்ணு, தனித்தறி ஒருத்தர். பெருமாள் வந்து தன்னுடைய பவனத்திலேருந்து தசரதருடைய பவனத்துக்கு தேர்ல வந்த அப்படின்னு அவ்வளவு பெரிய பவனம் ஒருத்தர். பட்ட மகிஷிக்கு தனி பவனம் இருக்கு, அங்க வெறுப்பாள், அவ ராஜ்யசபையில முன்னாடி இருந்து உட்கார்வாள், அவ்வளவுதான் இருக்கு. அப்ப நல்லதை எடுத்து சொல்றதுக்கு தார்மீகமாக சாத்விகமாக ஒருத்தையை விவாகம் பண்ணிப்பாள், அவருக்கு பாவா தான் பெயர். அதுக்கப்புறம் போகத்துக்காக சில பேர் கல்யாணம் பண்ணிப்பார், அதுக்கு பரிவிருத்தின்னு பெயர். அந்த மாதிரிதான் 3 பேர், கௌசல்யா சுமித்ரா கைகேயி அப்படின்னு. பூரி மகிஷி பூமைதி வாவாதா சுவரிதி பரிவிருத்தி அப்படின்னு வேடிக்கையில் சொல்றது ஒரு இடத்துல. அப்ப அப்ப அந்த மாதிரி இருக்கச்சு மகிழ்ச்சிக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுக்கணும் முடியும். அது கொடுக்காமல் இந்த மூணாவதா இருக்கிற அவளுக்கு போய் நிறைய இடம் கொடுத்து வச்சுட்ட தசரத. அதன் பலனை இப்ப அனுபவிக்கிறேன் தெரிஞ்சுக்கிற அவரை. அப்படியே ராத்திரி முழுக்க இப்படியே போயின்னு இருக்கச்ச மறுநாள் காலத்தால வசிஷ்டர் வந்து இன்னும் கதவு திறக்கலையே, தசரத சக்கரவர்த்தி வெளியில வரலையே, நாடி ஆகிடுத்தேன், சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு காத்துன்னு இருக்கார். சுமந்தர் காத்துன்னு இருக்கார். நிறைய ஜனங்கள் எல்லாம் அயோத்தியா நகரத்தை அரண்மனைக்கு வெளியில ஏகப்பட்ட கும்பல் சேர்ந்து போச்சு. பெருமாள் அப்படி வெளியில எழும்போது வெளியில் ஜனங்கள் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி ஜனங்கள் நிறைய காத்துட்டு தசரத சக்கரவர்த்திக்கு ஜெய், ஸ்ரீராமனுக்கு ஜெயின்னு சொல்லி எல்லாரும் எப்போ வரப்போறாரு, சக்கரவர்த்தி எப்போ வரப்போறாரு காத்துட்டே இருக்கா மொத்த பேரும். அப்ப கை கை இதுவாக தசரதர் கிட்ட விளம்பம் ஆயிருத்தே, ஏன் பேசாம இருக்கேன், போய் ராமனை வர சொல்லி அவனை காட்டுக்கு போக சொல்லி ஆஜ்ஞையிட வேண்டாமா அப்படின்றார். இப்ப சுமந்தர் வந்து அந்த இடத்துல சுப்பிரபாதங்களை எல்லாம் மெதுவா வெளியில இருந்து பாடி கதவை திறந்து வந்து என்ன விஷயம் அப்படின்னு கை கட்டி கேட்கிறார். மெதுவாக கைகூப்பி கேட்கும் போது அப்ப தசரத தலையை குடிஞ்சிட்டு இப்படியே தலையை ஆட்டின்னு பேசாம இருக்கும் போது கைகை வந்து சுமந்தரே போய் ராமனை அழிச்சுண்டு வாரும் அப்படின்னா சுமந்தர் உடனே வெளியில வந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், ஸ்ரீராமனை அழிச்சுட்டு வர்றதுக்கு நம்மளை சொல்லிருக்காளே அப்படின்னு. அப்படி வெளியில வந்த உடனே ஜனங்கள்லாம் சுமந்தர் வந்துட்டார், சுமந்தர் வந்துட்டார், ராமனுக்கு ரொம்ப வேண்டியவர், சக்கரவர்த்திக்கு ரொம்ப வேண்டியவர், சுமந்தர் வந்தாச்சு, சுமந்தர என்ன ஆச்சு, ஏன் இதுவும் கதவு திறக்கல, தசரத சக்கரவர்த்தியை பார்க்கணும், நாங்களாம் காத்துன்னு இருக்கோமே அப்படின்னா சுமந்தர ஒரே நிமிஷம் கேட்டுன்னு மறுபடியும் உள்ள போனார். உள்ள போய் சக்கரவர்த்தி ஜனங்கள்லாம் காத்துன்னு இருக்கா அப்படின்னா தசரதர், சுமந்தரா நான் சொல்றத நீ செய்யாம இருக்கிற காலம் கூட வந்துருக்கா, நீ கூட என்ன அவமரியாதை பண்றையா, நீ கூட என்ன அவமரியாதை பண்றியா, நான் சொல்லி நீ செய்ய மாட்டேயா. உடனே சுமந்தர் ஓடி வந்து வெளியில ஜனங்கள் கிட்ட சக்கரவர்த்தி திருக்குமாரை கூட்டுண்டு வரும்படி ஆஜ்ஞா ஆயிருக்கு, எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படின்னா அப்பதான் சத்தம் அதிகமா சென்றாரு. சக்கரவர்த்தி திருக்குமாரருக்கு ஜே அப்படின்னு சொல்ல சுமந்தர் வேகமாக போய் பெருமாளுடைய பவனத்துக்கு போறார். பெருமாள் இருக்கிற இடத்துல வாசல்ல துவாரபால காலத்தை சொல்லி சுமந்தர் வந்திருக்கார் அப்படின்னு உடனே அவர் அழிச்சணும்னா பெருமாள் கிட்ட போய் சொல்லணும் அங்க பிரதிகாரியின் பெயர். அவர் உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கிற இடத்துல போய் மறைவுல நின்று மெதுவா விஞ்ஞாபனம் பண்ணுவோம். பெருமாள் இருக்காரு, ஒரு திரை ஒண்ணு இருக்கும், சட்டன் உள்ள போக கூடாது, வரலாம். பெருமாள் பிராட்டியமா உட்காந்துருக்கான். அந்த இடத்துல ஒரு திரை ஒண்ணு இருக்கு, அந்த திரை பின்னாடி மறைவுல நின்று சக்கரவர்த்தியினுடைய ஆஜ்ஞையினாலே சுமந்தர் வந்திருக்க அப்படின்னா அவரை வர சொல்லும் அப்படின்ட்டார் பெருமாள். ஜெயந்தி பவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். போய் சுமந்தரம் உள்ள வர சொன்னார் அப்படின்னா சுமந்தர் வரவே பிராட்டி என்ன பண்ணார், மெதுவாக அந்த இடத்த விட்டு எழுந்து ராஜகாரிய முறையும் அதனால தான் வெளியில போயிடலாம், அவ என்ன பேசுறாளோ பேசட்டும் அப்படின்னு நினைக்கச்ச பெருமாள் ஸ்ரீராமன் பிராட்டிய கைய பிடிச்சு இங்க உட்காரு பக்கத்துல உட்காரு அப்படின்ட்டார். பிராட்டியும் உட்காந்துட்டார். ஆச்சரியமான ஒரு சேவை. சுமந்தர் வந்து அந்த திரைக்கு உள்ளுக்குள்ள வந்து அப்படி சேவிக்கிறார். பெருமாளை பார்த்தா தம்பை சிரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதஹ பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே தந்தபந்தமிவாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜஸ வபந்தே வரதம் வந்தே வினயஜ்ஞோ வினீதவதே வராகருதிகாபேண சுச்சினா ச சுகந்தினா. அச்சமான சுகங்கள்லாம் சொல்றதாங்க. சுமந்தருக்கு ஒரு அழகான ஒரு சேவை. இப்போ பட்டாபிஷேகத்துக்கான அலங்காரம் பண்ணியிருக்கான் பெருமாள். பீதாம்பரத்தோடையும் பல ஆபரணங்களோடு கூடியும் புதுசாக இருக்கக்கூடிய வஸ்திரம், புதுசான ஆபரணங்கள், மங்கள ஸ்நானமாய் ஆச்சரியமான ஒரு திருமுடி, அதுல பல பல பலன் பிரகாசமாக மகாதேஜஸ்வியாக பெருமாளும் அதே மாதிரி புது பட்டு வஸ்திரத்தோடு கூட பிராட்டியுமாக ரெண்டு பேரும் பக்கத்துல ஜொலிக்கிறாரா அப்படி. அந்த மாதிரி பட்டாபிஷேக சேவை சுமந்தருக்கு மட்டும்தான், யாருக்குமே கிடையாது இந்த சேவை. இது அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் பிராட்டி உட்காந்து வச்சதே போ. தம் வைஸ்ரவண சங்காசம், வைஸ்ரவணன்னா குபேரன், குபேரன் எல்லாருக்கும் கொடுக்கிறவர், நிறைய தானம், தனத்தை தானம் பண்றவர் குபேரனுக்கு ராஜாதிராஜன் அப்படின்னு பெயர். பெருமாளுக்கு அந்த பெயர் ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினேன்னு சொல்றோம் இல்லையோ, நமோ வயம் வைஸ்ரவணாய குர்மகே அப்படின்னு வைஸ்ரவணன் சொல்றோம். வைஸ்ரவணன் தான் குபேரன். ஏன் பெருமாள் வைஸ்ரவணன் சொல்றோம்னா குபேரன் என்ன கொடுக்கறான்னா நிறைய பைசா கொடுக்கிறார், ஆனா பெருமாள் என்ன கொடுக்கறா, தன்னையை கொடுக்கறாரு, தன்னுடைய சேவையை கொடுக்கறாரு. அதனால என்ன பண்றா, எந்த ஆச்சாரியன் சன்னதியிலையும் ஆழ்வார் சன்னதியிலையும் பெருமாள் வந்து இருந்தார்னா பெருமாள் தன்னுடைய சேவையை அவளுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வைஷ்ணவன் சொல்றது. குபேரன் கொடுக்கறது சாதாரண விஷயம், எப்படிப்பட்ட சேவையை எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர் அனுசந்தானம் பண்றாங்க. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம், இருந்த சேவை நல்ல அலங்காரத்தோடு கூட அச்சரியமான சந்தனம், நல்ல கமகமான இருக்கக்கூடிய சந்தனத்தை பிராட்டியே தயார் பண்ணி அதை பெருமாள் திருமேனியில பிராட்டியே சமர்ப்பிச்சிருக்கார். நல்ல பீதாம்பரம், நல்ல ஆபரணங்கள் இல்லாதபடி அந்த பிரகாசத்தை பார்த்தானா தந்த பந்தமிபாதித்யம் உபபன்னம் ஸ்வதேஜசம், சூரியன் மாதிரி இருக்காருன்னு சொல்றதுக்கு இல்ல, சூரியனுடைய தேஜஸ், பிச்சை வாங்கின தேஜஸ் தான் இது, இது ஒரிஜினல் தேஜஸ் இது, இங்க இங்கிருந்துதானே அங்க வந்திருக்கு. உபபன்னம் ஸ்வதேஜசம் பவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவதே, அப்படி கண் கொட்டாம சுமந்தர் பார்த்தாராம். சுமந்தருக்கு இந்த சேவையை பெருமாள் கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டான் பெருமாள், ஆச்சரியமான செய்ய ஏன் கொடுக்கிற அப்படின்னு யாருமே கிடையாது. இந்த செய்தி பெருமாளின் பிராட்டியமாக பட்டாபிஷேக திருக்கோலம் இந்த குளம், பட்டாபிஷேகத்துக்கான டிரெஸ் பட்டாபிஷேகத்துக்கான அலங்காரம் இந்த திருக்கோலத்துல ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்த திருக்கோலம், நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன ஒன்றலா உருவாய் அழுவாய் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் அப்படின்னு அந்த இடத்துல வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகத்தை இருந்தவாறும் அப்படின்னு சொல்லச்ச வீற்றிருந்த சேவையை கொடுக்கிறார். நின்றவாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் எடுத்திருக்கான் ராமாயணத்திலே, கிடந்தவாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் எடுத்திருக்கான் அதுவும் ராமாயணத்தில், ஸ்ரீமத் ராமானுஜர் அருளச்சி வியாக்கியம், கிருஷ்ணாவதாரமும் எடுத்திருக்காரு. இது மூன்றும் யசோதை கண்ணன் தொட்டிலே காணலாம் அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்காரு. எல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம், ராமாயணம்னா அனுபவம் தான் மொத்தமுமே, பகவத் குணானுபவம் ராமாயணம், பகவத் சேவானுபவம் ராமாயணம். சுமந்தரருக்கு எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா, இந்த ஒரு சேவை இருக்கோ அடியனுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம், அடிக்கடி ஒரு விஷயம் ஞாபகம், அடியனுடைய 20வது வயசுல முதன் முதல்ல இந்த ஊருக்கு வந்தேன், அதான் சின்ன வயசுல வந்திருக்கேன் அது இருக்கட்டும். அப்புறம் வளர்ந்தது படிச்சது எல்லாம் ஸ்ரீரங்கத்துல, காஞ்சிபுரத்துக்கு வரல, சின்ன வயசுல பையனா இருக்கும் போது வேற எங்க அத்தான் தான் கூட்டு வந்திருக்கேன். நினைவு தெரிஞ்சு பெருமாள் செய்து அவரை செய்யலாம் கிடையாது. 20வது வயசுல நாவல் பாக்கத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்த போது ஒரு நாள் பெருமாளுக்கு, ஒரு நாள் சுவாமிக்கு திருமேனி சரியில்லை, ரொம்ப அதிகமாக பயமாயிடுச்சு. அதனால இங்க வலையப்பட்ட சுவாமி இங்க இருந்திருப்போம் நவராத்திரி தேசிய சுமோதம், அப்ப வந்து அவரை போய் கூட்டுண்டு வரணுங்கிறதுக்காக என் கையில கொஞ்சம் பைசாவை கொடுத்து நீ போய் காஞ்சிபுரம் போய் அவரை போய் கூட்டுண்டு வா, எந்த வழியில போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லி அவரை கூட்டுண்டு வா அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சார் ஊர்ல இருக்கிறவங்க. அப்படியே அங்கிருந்து இங்க வந்தபோது அன்னைக்கு மகாநாமம், இந்த இடத்துல இந்த மண்டபத்துல பெருமாளும் பிராட்டியமாக கொடை கீழே இருக்கிறத பார்த்த ஒரு சேவையை பிரமிச்சு போயிட்டாரு, பிரமிச்சு போயிட்டார். இன்னும் இப்படி ஒரு சேவை இருக்க முடியுமா, ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு இப்படி ஒரு சேவை இருக்க முடியுமா, இனி வரைக்கும் அடியனால மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பல வாரத்தில் நவராத்திரி சேமிச்சிருப்பேன், ஆனால் அன்னைக்கு முதல்ல சேமிச்ச அந்த சேவை மறக்கவே முடியாது, ஒரு நாளும் மறக்க முடியாது. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய நடையடகம் கூடவே இருந்து பார்த்தோம், பகல் பத்துல அரையர் சேவை மொத்தமும் கூடவே இருந்து போட்டி போட்டு முன்னாடி நின்றுக்கு முன் வரிசையில உட்காந்து 2 மணி காலம் 3 மணி காலம்லாம் உட்காந்து அரையர் சேவை ஆழ்வார் வசனங்கள்லாம் கேட்டிருக்கேன். ரொம்ப ஈடுபாடு ரொம்ப அதிகம், இன்னைக்கும் அதிகம். ஒரு க்ஷண காலம் பெருமாள் தம் வைஸ்ரவண சங்காசம் கொடுத்துட்டார், அனிதே இன்னி வரைக்கும் ஆட்படுத்தியிருக்கேன், நீ வா கைங்கரியத்துக்கு ஆட்படுத்தியிருக்க, இதை பண்ணு அப்படின்னு பெருமாள் கொடுத்தாதானே வந்து அப்படி ஒரு தேஜஸ் ஒன்று. சுமந்தரர் என்ன பண்ண, சுமந்தரருக்கு இந்த சேவையை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், இதை மனசுல அவரை தரிச்சுக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போன அப்புறம் கங்கையை தாண்டி அந்த பக்கம் போகும்போது குகன் தாண்டி வரும், பத்தி விடை குகன் கடத்தான்னு வரும். அப்ப சுமந்தரருக்கு சுமந்தனும் கூட வர, சுமந்தரர்கிட்ட பெருமாள் சுமந்தரரே போரும் நீ திரும்பி போயிருந்த, இவ்வளவு தூரம் கொண்டு விட்டது போறோம் இனிமே நாங்க போய்க்கிறோம், நீ திரும்பி போயிடும் அப்படின்னு. சுமந்தருக்கு என்ன சொப்பனம் கேட்டா, இவ்வளவு தூரம் நம்புறோம் அப்படியே நைசா அவரோட கூடவே தண்டகாரங்கத்துக்கு போயிடலாம், கூடவே ராமனோடு கூடவே 16 வருஷ காலம் நாமளும் காட்டுல சந்தோஷமா சைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. திடீர்னு இப்படி சொல்லவே அட ஆரம்பிச்சுட்ட. லக்ஷ்மணன் மாத்திரம் கொடுத்து வச்சவர் உங்க கூட சேவையெல்லாம் பண்ணணும், நான் பாக்கியஹீனன் போல இருக்கு, நான் மட்டும் திரும்பி கைதேயி கிட்ட போய் நான் மாத்திரம் போய் அவஸ்தப்படணுமா, என்னையும் கூட்டுக்க கூடாதா, நான் உங்களுடைய பக்தன் இல்லையா, உங்களுடைய தாசன் இல்லையா, நான் இங்கிருந்து இப்படி ராஜ்யத்துக்கு திரும்பி போவேன். மமத்வஸ்வாநிவிருத்தஸ்ய நப்ரபத்வந்தவஸ்வனி உஷ்ணமஸ்லு விமுஞ்சந்த. நான் இருக்கட்டும் என்னுடைய குதிரைகள் கொஞ்சம் அந்த குதிரைகளை இப்படி தெற்கு பக்கம் போகாமல் வடக்கு பக்கம் இப்படி திருப்பினா வச்சுக்கோங்க, அது திரும்ப மாட்டேங்கிறது தான். அந்த குதிரை வடக்கு பக்கம் திரும்ப மாட்டேங்கிறது. குதிரை இப்படி வடக்கு பாகத்துக்கு கட்டி விட்டா கூட அது உஷ்ணம் அஸ்ரு விமுஞ்சந்த கண்ட ஜலத்து சொல்லிடுது. இந்த குதிரைகளை பார்த்தாலும் அனுகிரம் பண்ணக்கூடாதா, இல்ல என்ன பார்த்தாலும் அனுகிரம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சுமந்திர ஓன் அழுதா. பெருமாள் சுமந்திரனுடைய கையை பிடிச்சிருந்துட்ட. இக்ஷ்வாக வம்சத்துல உமக்கு சமமான சகா யாருமே கிடையாது, அது ஒண்ணு சந்தேகம் கிடையாது. இருந்தா கூட நான் ஏன் நடத்துறேன்னா, ஒரு உபகாரம் பண்ணணும் எனக்காக. எங்க அப்பா ஒரு செய்தி வரணும்னு காத்துருந்தார், ராமன் எப்படி இருக்காரு, நேர தசரத சக்கரவர்த்திட்டு போய் நான் சௌக்கியமா இருக்கிறேங்கிற விஷயத்த போய் சொல்லணும். அது மாத்திரமில்ல, கைகையை கிட்ட போய் நான் அவளை காட்டுல விட்டுட்டேன்னு போய் சொல்லு, இல்லட்டா காட்டுக்கு போறேன்னு போனா அந்த பக்கத்து ஊருக்கு போயிட்டாலும்னு நினைச்சுப்பாங்க. தசரத சக்கரவர்த்திய கொடுமையான வார்த்தைகள்னாலே அவளை எங்க போயிருக்கா, அயோத்தியிலேருந்து ஆரம்பிச்சு பக்கத்துல மிதிலா தேசத்துக்கு போயிட்டாளா, எங்க போயிருக்கான்னு கேட்பான். இங்க இல்லைன்னா வேட்டாருக்கு போயிடலான்னு அங்க போயிருக்காள் சௌக்கியமா. அதனால கைகையை கிட்ட போய் சொல்லு, அவ காட்டுக்கு போயாச்சு, தசரத சக்கரவர்த்தி சத்தியவாதி அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லு. தசரதர் கிட்ட போய் காட்டுல ஒரு குறவும் இல்லாமல் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு அபிவாதனம் பண்ணி சொல்லும், இந்த உபகாரத்தை ஒன்ன தவிர வேற யார் பண்ண முடியும் அப்படின்னு கையை பிடிச்சு பெருமாள் கெஞ்சினாராம். வேற வழி இல்லாமல் சுமந்தர் வெகுவா திரும்பல. கதந்து கங்கா பரமாசமாசு ராமம் சுமந்திர சததம் நிரீட்சிய அத்வப்ரகர்ஷத் விநிவிருத்த திருஷ்டி முமோச்ச பாஷ்பம் வெதிதஸ்தரஸ்மி. அந்த கங்கை கரையிலே நின்று போகல சுமந்திரன், கங்கை கரையிலே நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இவெல்லாம் தேர்ல இருந்து இறங்கி நடங்கி பெருமாளும் இல்லையே பெருமாளும் சீதா பிராட்டியமாக போராடலையா, கடைசி வரைக்கும் போற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவ சின்ன புள்ளியா போய் கட்சியில அவ போனப்புறம் ஓன அட ஆரம்பிச்சான். குகன் சொன்ன திரும்பி போலாம், என்ன பண்றது, நமக்கு கொடுத்து வச்சுதா கூட தான் சிங்கி பேரப்படும், நான் போறேன். திரும்பி 14 வருஷம் கழிச்சு பெருமாள் இப்ப திரும்பி வரப்போற, நான் காத்துட்டு இருக்கேன், நீரும் அதுக்காக தான் காத்துருக்கணும் அப்படின்ன. சுமந்தர் ஒரு 2 நாள் தங்கிட்டு போறேனே இங்கேயே அப்படின்ன. 2 நாள் அங்கேயே தங்கினேன், கொஞ்ச நாள் தங்கினேன். என்ன விஷயம் அப்படின்னா, கொஞ்ச தூரம் போயிட்டு ராமன் அங்கிருந்து சுமந்தரா வந்துருவோம் அப்படின்னு சொன்னா போனோம், மனசு மாதிரி போறும் சுமந்தரா வந்துரு, அதை சமாச்சாரத்தை எப்படியாவது சொல்லிக்கலாம், நீ கூட வந்துருன்னு சொன்னா திரும்பி போனவேன். எதிமாம் சப்தாவையே என்னை கூட்டுருவானோங்கிற ஒரு ஆசையினால காது திறந்து வச்சுட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சுமந்தர் வந்தாராம். இப்படி பெருமாள் கிட்ட இப்படி ஒரு பாவத்தோட இருக்கிறவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் நினைச்சார். அதான் பட்டாபிஷேக திருக்கோலத்தை அவருக்கு கொடுத்துட்டார். அவர் அந்த மனசில் வச்சு 14 வருஷம் காலம் தாங்கிப்பார். இது வச்சுட்டு இந்த ஒரு சேவை போகும், யாருக்கு எந்த சேவையை கொடுக்கணுங்கிறத பெருமாள் தான் தீர்மானம் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நின்றவாரும் இருந்தவாரும் பெரிய சஸ்பென்ஸ். என்ன அப்ப நான் விஸ்தாரமா சொல்றேன், நின்ற சேவை அப்படிங்கிறது தாரைக்கு, வாலியனுடைய பத்னி தாரை கழிவு அவளுக்கு நின்ற சேவை. கிடந்த சேவை அப்படிங்கிறது தர்பசயனாக விபீஷணனுக்கு. இவர் தேர்ந்தெடுக்கிற பெருமாள் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த சமயத்தில் சொல்றேன். ஏன் அவளுக்கு அந்த சேவை கொடுக்கிறார், அவளுக்கு சமம் யாருமே கிடையாது. அப்படி சுமந்தருக்கு ஆச்சரியமான ஒரு சேவையை கொடுத்தார். பெருமாளின் பிராட்டியமாக அந்த சேவையை சுமந்தரை சேவிச்சு சக்கரவர்த்தி கூட்டன் வச்சார். அழகா சொல்லுவார், ஜெய விஜயி பவ சக்கரவர்த்தி, உங்களை அது வரும்படி நியமனம் ஆயிருக்கு, அப்புறம் தேவதையுடைய திருவுள்ளம் அப்படிதான் சொன்னாங்க, அதனால வாங்கவும் சொல்லக்கூடாது, அப்புறம் தேவதையுடைய திருவுள்ளம் அப்படின்னு சொன்னேன். பெருமாள் கிளம்பில பிராட்டியும் கொஞ்ச தூரம் கூட வந்தார். பதி சம்மானிதா சீதா மங்களான் ஆத்வார மனுபவராஜ ரொம்ப சந்தோஷம். கதவு வரைக்கும் கொஞ்சம் கூட வந்தாலாம். பெருமாள் என்ன பண்ணார், தன்னுடைய மாலையை எடுத்து பிராட்டியினுடைய கழுத்தில் போட்டு கொஞ்சம் இங்கே நின்று ஏதோ நல்ல விஷயம் அப்பாவும் கைகை அம்மாவும் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. எனக்கு தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு, இது என்ன சாதாரண பட்டாபிஷேகம், இது முடிஞ்ச உடனே ராஜசூய பட்டாபிஷேகம் பண்ணணும், நீர் ராஜசூய யாகம் பண்ணணும், ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு ராஜசூய யாகம் நீர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது யாகத்துல தீட்சை பண்ணிட்டு, தீட்சிதம் விரத சம்பன்னம் வர அதிலதரம் சுச்சி குரங்க சிங்க பாணிஞ்ச பசியந்தி பஜாமியகம். இந்த சேவை இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், யாக தீட்சை பண்ணிட்டு கிருஷ்ணாஜினத்தை கட்டிட்டு இல்ல கிருஷ்ண மானகும்ப கையில வச்சுட்டு ரொம்ப சுத்தமாக நீர் யாகத்தில் இருக்கக்கூடிய வைதிக சேவை இருக்கையோ அது பார்க்கணும்னு எனக்கு ஆசை. நான் அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. குரங்க சிங்க பாணிஞ்ச பசியந்தி இப்படி ஒரு பொண்ணு ஆசைப்படுவாளோ, இப்படி கூட அவர் பண்ண பட்டாபிஷேகம் பண்ணும்போது பட்டு பட்டு கொடுத்துட்டு இருக்க இவர்த்து போய் நீ யாக தீட்சை பண்ணிக்கணும், கையில குரங்கு சிங்கம் வச்சுக்கணும் அப்படின்னா மான்கொம்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, இப்படி கூட அவர் பண்ண ஆசைப்படுவான்னா அவன் பிரிவாச பிள்ளை அழகா சாதிச்ச இவர் ஜனகருடைய திருக்குமாரியோ இல்லையோ, அதனால அப்படிதான் ஆசைப்படுவார். அவர் யாகமே பண்றவர், அவருடைய எந்த ஆசையில எப்படி வளர்க்கிறோமோ அப்படின்னு இருக்கும். பொண்ணு பாகவதால் வளர்த்தாரா, அந்த பொண்ணும் பாகவதையா இருக்க போறது, ஜனகருடைய பெண்ணோ இல்லையோ, அதுக்கு இப்படிதான் ஆசை வரும். அது வேற மாதிரி வாங்க பிக்னிக் போலாம் கூப்பிடாது, வாங்க யாகம் பண்ணலாம் கூப்பிடும் அந்த குழந்தை அப்படின்னு பெருமாள் இருந்து போக ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா பெருமாளை எதிர்கொண்டு அழைக்கிறார். உற்சவத்துல பெருமாள் எழும்போது இப்படி ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா கூட கூட போவாளோ அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் கூட வராளாம். எச்ச ராமோ நபசியத்து எச்ச ராமோ நபசதி நிந்தித சர்வலோகேஷு ஸ்வாத்மாபியே. யார் ராமனை சேவிக்காம பின்தங்கிட்டாலோ அவனை எல்லாரும் நிந்த பண்றானா, அப்படிலாம் இதுவா சேவிக்கல இதுவா சேவிக்கல அப்படின்றானா. உடனே அவன் விடுகிடுக்கு முன்னாடி போய் பெருமாள் புறப்பாட்டில் பார்த்தா தெரியும் இதெல்லாம் பிரம்மோத்சவத்தில் புறப்பாட்டில் விடுகிடுன்னு அடிச்சு பிடிச்சின்னு ஓடி போய் ஐயோ பெருமாள் ஏறிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் அப்புறம் பெருமாளோட கொஞ்ச தூரம் போய் அப்புறம் எத்தனை அழகான தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர அழகு இருக்கோயோ அதை ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்திலாம் பார்க்கலாம். வேற எங்கேயும் இந்த அழகை பார்க்க முடியாது, வேற எங்கேயும் பார்க்கல. ஐயோ ஜனங்கள் இருக்கணும், விட்டு போனவங்க ஓடி போறோம், எதிர்க்க வருவார்கள் இன்னும் போல ஓடு ஓடு ஓடு அப்படிங்கிறார். இன்னும் சேவிக்கிற சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போய் சேவி அப்படிங்கிறார். சுவாத்மா அப்பேனம் நிகர்கதே, அவா சொல்றது இருக்கட்டும், இவாளுக்குள்ளே மனசுக்குள்ள சீச்சி இப்படி நாயி ஆக்கிட்டேனே, முன்னாடியே கிளம்பியிருக்கணுமே, நான் ஏதோ அலங்காரம் பண்றேன் நாயி ஆக்கிட்டானே, நான் ஏதோ பால் காய்ச்சேன் நாயி ஆக்கிட்டேனே, இன்னும் முன்னாடியே வந்திருக்க வேண்டாமான் தன்னைத்தானே நொந்துட்டு போராடும் இவாள். அந்த மாதிரி ஸ்ரீராமனை எல்லாரும் சேவிப்பிச்ச நேர தசரத சக்கரவர்த்தியோட கவனத்துக்குள்ள போய் கீழே விழுந்து அபிவாதம் சேவிச்ச. அவர் ஆசீர்வாதம் பண்ணலேன்னு ஸ்திரிச்சு போய், ஏன் அப்பா ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறார், அம்மா அப்பா ஏதோ கோபத்தில் இருக்கார் போல இருக்கு, என்ன கஷ்டம் அவருக்கு, எனக்கு உடனே சதமானம் பவதின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண காணுமே, என்னாச்சுமா நீர் ஏதாவது சொன்னீரா அப்படின்னா, இல்லப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறார், ஆனா அது சொல்றதுக்கு அவருக்கு வாக்கு இல்லை, உங்ககிட்டவா அதை எப்படி சொல்றது அப்படின்னு துடிக்கிறார் அவர். அப்படின்னா பெருமாள் துடிச்சா, நான் ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே, அப்பா சொல்லி கேட்டாட்டா பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அப்பா தயங்குறதுங்கிறது ராமாவதாரத்துல கிடையாது, பின்னாடியான அது என்கிட்ட போய் சொல்றதுக்கு என்ன தயக்கம். அகம் ஹி வச்சனாத் ராஜ்யா பதேயம் அபிபாவகே, ஏன் அக்னியில விடுன்னு சொன்னா விட மாட்டேனா, விஷத்தை சாப்பிடுன்னு சாப்பிட மாட்டேனா, ஏன் என்கிட்ட யோசிக்கிற இல்லப்பா விஷயத்தை நானே சொல்றேன் அவருடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி, நீ காட்டுக்கு போகணும் பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் தவிக்கிறார். இதுதான் அவருடைய மனசு, அவருடைய திருவுள்ளம் இதுதான் அப்படின்னு கை கை சொன்னா சீ சீ சீங்கிறார் தசரத, தலையை குனிஞ்சிட்டு தலையை ஆட்டிக்கிறார், தம் மாதிரியால சொல்ல முடியல ஆனால் சொல்லாம இருக்கவும் முடியல. அப்படியே குனிஞ்சிக்கும் போது பெருமாள் கம்பீரமா அப்படி நிற்கிறார். அவர் கை கை சொல்லி முடிச்ச உடனேயே உடனே அப்படியா ஏதாவது சொல்லணும் இல்லையோ, ஒண்ணும் இல்லாம பெருமாள் அப்படி கம்பீரமா கை கையை பார்த்து கை கூப்பிண்டு பெருமாள் சொல்றார், அழகா வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் நாகமர்த்த பரோ தேவி நோக்கமா வஸ்து முற்சகே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் தர்மம். நான் யார் தெரியுமாம்மா? ஐஸ்வர்யத்துக்காக ஆசைப்படுறவன் இல்லை, ஒரு பதவிக்காக ஆசைப்படுறவன் இல்லை, மகர்ஷி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறவன். தர்மம் எனக்கு முக்கியம், ஐஸ்வர்யம் எனக்கு முக்கியம் இல்லை. அப்பா சொல்றதை கேட்கறது தானே தர்மம். இதை காட்டிலும் வசந்த தர்மங்கிறது லோகத்துல என்ன இருக்க முடியும்? லோகத்துல யதா பிதரி சுஸ்ரூஷா தஸ்யம வசன கிரியா நக்யதோ தர்மச்சரணம் கிஞ்சிது அஸ்தி. இதை காட்டிலும் உயர்ந்தருவன் இப்ப அப்பாவோட கூட இருந்து அப்பாவுக்கு சுசூஷணும். அப்படி கூட இருக்க முடியலையா? அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுன்னு பரிபாலனம் பண்ணணும். இதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அதனால எங்க அப்பா மனசுல நினைச்சாருன்னா அத எங்க அம்மா நீரே உன் வாயால சொல்றீன்னா அதை கேட்கறத காட்டிலும் எனக்கு பரமபாக்கியம் எதுவுமே கிடையாது. அதனால ரொம்ப சந்தோஷம். பெருமாளுடைய முகம் அப்படி பிரகாசமா இருந்தான். வால்மீகியும் கொண்டாடுற, கம்பனும் கொண்டாடுற. நைவ விவேச சோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சோகமே இல்லை அவருக்கு. கம்பன் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த சமயத்துல பெருமாளுடைய திருமுகம் எப்படி இருந்துங்கிறத எப்படி எழுதுறதுன்னு தெரியல அவருக்கு. இப்படி எப்படி எழுதலாம் பெருமாளுடைய திருமுகம்? தாமரை பூ போலே மலர்ந்தது அப்படின்னு எழுதலாம் பார்த்தார். ஆனா திருப்தி இல்லை அதுல. எதுக்கிட்டாலும் தாமரை பூ தாமரை பூன்னு சொல்லிட்டு இருக்கான், திருப்தி இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சாரா? அப்ப பெருமாள் என்ன பண்ணாரா, காட்டுக்கு போகச்சே எப்படி இருப்போனோ அந்த சேவையை கம்பனுக்கு அப்படியே காமிச்சானா. அதை பார்த்த உடனே கம்பன் அன்று அவ் வாசகம் உணர கேட்ட அன்று அலர்ந்த தாமரையை வென்றதம்மா அப்படின்னு. அப்ப சூரியனுடைய கிரணம் பட்டு அப்பதான் அன்னைக்குதான் புது புதுதா மலர்ந்த தாமரை பூ கொள்ளும், அதை காட்டிலும் மலர்ந்தது அப்படின்னு ஒரு ஒரே அழகா இருந்தது. அப்படி பெருமாள் அம்மா ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், ரொம்ப சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன். ஆனா அதிகம் மானசம் துவேகம் ஹிருதயம் தகதேமமா. மனசுக்குள்ள ஒரே ஒரு கஷ்டம் இருக்குமா? அப்பா விஷயத்துல ஒரு கஷ்டம், உங்க விஷயத்துல ஒரு கஷ்டம் இருக்கு. அப்பா விஷயத்துல என்ன கஷ்டம் அப்படின்னா, ஸ்வயம் என்னாகமாம் ராஜா பரதஸ்யாபிஷேசனம். அப்பா என்ன என்கிட்ட, ராமா இந்த சாமகிரியை வச்சு பரதனுக்கு நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படிங்கறத எங்கிட்ட ஏன் அப்பா சொல்லக்கூடாது? பரதனுக்கு அபிஷேகம் பண்றேன்னா என்ன காலத்துல சந்தோஷப்படுறா யார் இருக்கா? பரதனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறது எத்தனை சந்தோஷமான விஷயம். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா ராமன் தப்பா நினைச்சுப்பானோன்னு என்ன நினைச்சுட்டாரு இல்லையா எங்க அப்பா? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் தம் வாயால சொல்லக்கூடாது பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேங்கிறது. நனு நம்மை கை கேயி கிஞ்சிதே குணானு எத் ராஜா நவமோச்சஸ்வம். உங்ககிட்ட ஒரு கஷ்டம் இருக்கு, ராமானி காட்டுக்கு போ அப்படின்னு உம்மவாயால நீ சொல்லாமல் அப்பா ஆசைப்படுறார், அப்பா சொல்லணும் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லிடுற. ஏன் நீர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், நீர் சொன்னா நான் கேட்டதில்லை இவ்வளவுக்கும், நான் என்ன குணக்கேடனா? ஒரு குணம் இல்லாதவனா? அம்மா சொல்லி கேட்காதவனா? என்ன அத்தனை சீப்பா நினைச்சுட்டே இல்லையா உங்ககிட்ட? அது ஒரு வருத்தம், அவ்வளவுதான் சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு கஷ்டம் தான் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. நேரம் இருந்து கிடந்து கசையேவ கத்தோ வாஜிங்கிற அந்த குதிரைய ஒரு சாட்டை போட்டு சொடிக்கிட்டா எப்படி குதிரை பாயுமோ அந்த மாதிரி அடுத்த க்ஷணம் அங்க இல்ல, அங்க நிக்கிற மாதிரியோ அந்த இடத்துல இருந்து ஓஹோ அப்படியா, இப்ப கடைசியா என்ன சொல்றாரு, போனோம் தெரியுதா அப்படின்னு கேட்கலாம் மாதிரியோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் அடுத்த க்ஷணம் அங்கிருந்து கிளம்பி நேரம் அந்த இடத்துல அபிஷேகத்துக்கான சாமகிரி எல்லாம் வச்சு கழிஞ்சோம், தீபம் கும்பம் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஏறெடுத்து கூட பார்க்கல. அதெல்லாம் பார்த்துங்க அப்படியே, இதெல்லாம் எனக்கு நடக்கணும், என்னமோ ஆயிடுச்சு அப்படின்லாம் ஒண்ணும் இல்லாமல் திருஷ்டி தத்ரா அவிஜாலயன்னு அதை திரும்பி கூட பார்க்காமல் அதுல கொஞ்சம் கூட ஆசை வைக்காமல் பிரதட்சிணமா போனார். ஆனா ஏன் பிரதட்சிணா போனார்? அந்த ரகசியம் சாமிட்ட பிரபத்யே பாதுகே விதாயஸ்யாஹ விதாஸ்யன் அபிஷேசனம் ஆபிஷேசனிகம் பாண்டம் கிருத் சக்கரே ராமஹா பிரதக்ஷிணம். இப்பவுமே தீபம் கும்பம் இதெல்லாம் மங்கள வஸ்துக்கள். எப்ப மங்கள வஸ்து ஆகும் அப்படின்னா, ஒரு பட்டாபிஷேகத்துக்காகவோ இல்ல பெருமாள் திருவாராதனத்துக்காகவோ இல்ல சம்பிரோஷணத்துக்காகவோ இருந்தா அதெல்லாம் மங்கள வஸ்து அப்படிதானே. அப்ப அதை பிரதட்சிணமா பண்ணணும். தீபம் அப்படின்னா மங்களத்துக்காக தீபம் இருந்தா அந்த தீபத்தை பிரதட்சிணம் பண்ணணும். அதுல இருட்டா இருக்கேன்னு விளக்கி வச்சா அதை பிரதட்சணம், அது மங்கள வஸ்து இல்ல. கும்பஜலம் அப்படின்னா மந்திரத்தை சொல்லி வச்சதா இருந்தாலும் இந்த மாதிரி சத்காரியத்துக்காக இருந்தாலும் அப்போ அது ஒரு விசேஷம். பெருமை குழாயில ஜலம் பிடிச்சு வச்சா அது விசேஷம் கிடையாது, குளிக்கிறதுக்காக வச்சா அது விசேஷம் கிடையாது. பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த கும்பஜலம் இதெல்லாம் மொத்தம் இருக்கையோ இதெல்லாம் மங்கள வஸ்துங்கிற மனசுல வச்சுட்டு பெருமாள் பிரதட்சணம் பண்றார். அப்ப மங்கள வஸ்துனா என்ன அர்த்தம், பட்டாபிஷேகத்தான வஸ்து. அப்ப யாருக்கு பட்டாபிஷேகம்னா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் மனசுல சங்கல்பிச்சுட்டாங்க பெருமாள் சொல்லி. அவருக்கு தெரியும் இதெல்லாம் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய வஸ்து இதெல்லாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் பிரதட்சணம் பண்ணார் அப்படின்னா நேர போய் கௌசல்யா கிட்ட போனார். அம்மா உண்டிய அனுமதியை வாங்கிக்கணும். கௌசல்யா பாப்பா வந்து உட்கார் இந்த ஆசனத்தில் உட்காருன்னு ஒரு ரத்ன ஆசனத்தை காமிச்சார். அம்மா கிட்ட மெதுவா சொல்ற, பட்டுன்னு சொல்லல. சஸ்வபாவ விநீதஸ்ய, சுவாவத்திலே வினயம் ரொம்ப உண்டு, அதுவும் இந்த சமயத்துல இன்னும் வினயம் அதிகமாயிடுது. அம்மா அம்மா என்ன தெரியுமா, போய் அம்மா போய் பயந்துட்டு போச்சுமா போச்சுமா என்ன போச்சுமா ஒண்ணு இல்ல. அம்மா நான் இந்த ஆசனத்துல உட்காரக்கூடாது, கர்ப்பாசனத்துல உட்காரணும். அப்பா என்ன காட்டுக்கு அனுப்புறாருமா அப்படின்னு மெதுவா விஷயத்த சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் சோகம் இல்லையே தவிர அம்மா கிட்ட சொல்லும் போது சோகம் கொடுத்தான் மெதுவா. அப்பா என்ன காட்டுக்கு அனுப்புறாமா, நான் காட்டுக்கு போனோமா அப்படின்னா அப்படியா. உடனே கௌசல்யம் மூர்ச்சையாயி கீழே வீழ்ச்சி, நான் என்னென்னமோ நடிச்சிட்டு இருந்தேனே, எனக்கு எத்தனை கஷ்டம், ரொம்ப நாள் தபஸ் பண்ணி பிறந்த குழந்தை பாணி, உலகத்துல குழந்தை இல்லாதவாளுக்கு ஒரே கஷ்டம்தான், குழந்தை இல்லைங்கிற கஷ்டம். ஆனா குழந்தை இருந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறத பாக்குறவாளுக்கு இருக்கோ அவளுக்கு நித்தியமே கஷ்டம். எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டே உனக்கு பட்டாபிஷேகம் ஆகாதான் தவிக்காத நாள் கிடையாது. நான் கடைசியில் ஒன்னு போய் இப்படி காட்டுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறாரு. இதம் ஹி துக்கம் எதனர்த்தகானி விரதானி தாதானி சம்யமாச்சஹி தபஸ்தத்தம் எதபத்ய காரணாது. இந்த காட்டு பெரிய துக்கம் என்ன தெரியுமா, எத்தனை தபஸ் பண்ணேன் நான், எத்தனை தானம் பண்ணேன் உனக்காக, இதெல்லாம் மொத்தம் வீணாயிட்டேப்பா. எத்தனை நாள் ஹோமம் பண்ணேன், எத்தனை நாள் தானம் பண்ணேன், எத்தனை ஜபம் பண்ணேன், நீ நன்னா இருக்கணுங்கிற ஒரே காரணத்தால் எனக்கு ராஜ்யத்தில் ஒண்ணுமே கிடையாது, என்னை யாரும் மதிக்க மாட்டார். கௌசல்யனுடைய கைகையினுடைய வேலைக்காரி கழிவு அவ கௌசல்யம் மதிக்க மாட்டார் அப்படின்னு ராமாயணத்தில் கைகையினுடைய வேலைக்காரி கௌசல்யம் மதிக்க மாட்டான், என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு இருக்கும்போது நீ இருக்கிற ஒரே தைரியத்தினால்தான் நான் வந்து உயிர் தரிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீயும் காட்டுக்கு போயாச்சுன்னா எனக்கு என்ன இருக்கு, அப்ப நான் பண்ண தபசு தானம் மொத்தமும் இவ்வளவுதானா என்ன, அப்படியே பாடுக்கு இறைச்சலா மொத்தமே அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கௌசல்யம் ஓனாட பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்க இளைய பெருமாள் அவர்தான். அம்மா வாஸ்தவமா எனக்கு கூட தோன்றது இது சரியில்லை, காட்டுக்கு அனுப்பக்கூடாது, நான் போய் அப்பாட்ட பேசுறேன், இது என்ன நியாயம், என்ன தப்பு பண்ணாலும் அவர் காட்டுக்கு அனுப்புறேன் நான் போய் கேட்கறேன், அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயும் இருக்கணும், பட்டாபிஷேகம் சொன்னா சொன்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு சத்திய பிரதிஜை பண்ணாங்கிறது வாஸ்தவம். அப்ப நேற்று சொன்னது புரிய சொல்லி போறோம். அப்ப முதல்ல சொன்ன சத்தியம் தான் முதல்ல காப்பாற்றும், நேற்று என்ன சொன்னேன் அதை முதல்ல காப்பாற்றும், அப்புறம் இதை பார்த்துக்கலாம், நான் போய் சட்டம் பேசுறேன் அப்படின்னா கௌசல்யம் சொன்னா ராமா அக்கோணம் சொல்றதையும் கொஞ்சம் கேடு, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேடு, கேட்டு என்ன முடிவோ அது சொல்லு அப்படின்னா பெருமாள் கை கொடுக்குற அம்மா நமே சக்தி ரத்திக்கிறான். அப்பா ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மீறி செய்யறதுக்கு எனக்கு சக்தி கிடையாதுமா, அவர் எந்த விஷயம் சொன்னாலும் சரி அதை மீறி என்னால் செய்ய முடியாது. தர்மியே ஸ்திதா தர்மியம் வாச தர்மம் யதா சயே வாருகதி தத்ர வர்க்கும். கௌசல்யா கிட்ட அன்னைக்கு பெருமாள் சொன்ன தர்மம் இருக்கும் அதை அவர் தான் சொல்ல முடியுமா அப்படி அழகா சொல்ற. தர்மார்த்த காமாக்கது ஜீவலோகே சமீட்சிதா தர்ம பலோதயேஷும் தேதத்ர சர்வேஷு ரசம்சயம் மே பாக்யே பவஸ்யா அபினவ சபுத்ரா தேஷ்யோ பவத்யர்த்த பரோஹி லோகே காமாத்மதா கல்பவின பிரசஸ்தான். பெரிய உபன்யாசம் பண்ற அங்க பெருமாள். அம்மா தர்மம் அர்த்தம் காமம்னு ஒண்ணு இருக்குமா, அர்த்தம்னா பைசா, காமம்னா போகம் ஆனந்தம். அதுல முதல்ல தர்மத்தை வச்சிருக்கா, ஏன்னு கேட்டா தர்மத்தை அனுசரிச்சு அர்த்தம் இருக்கணும், அர்த்தத்தை அனுசரிச்சு காமம் இருக்கணும். மூத்தவன் தர்மம், அதுக்காக தான் இப்படி மூணு வரிசையா வச்சிருக்காமா, எதுவானாலும் தர்மத்தை முன்னாடி இருக்கவே தவிர எனக்கு இந்த போகம் வேணும் அந்த போகம் வேணும் ராஜ்யம் வேணும் பைசா வேணும் இன்னொன்னு வேணும்னு அர்த்தத்தை முன்னாடி வச்சு தர்மத்தை பின்னாடி தள்ளக்கூடாது. மனுஷன் வாழ்க்கையில தர்மத்தை முன்னாடி வைக்கணும், பின்னாடி தானா அர்த்தம் அந்த தர்மத்தையும் அர்த்தத்தையும் அனுசரிச்சு போகங்கள்லாம் வராங்க. அதுதானவா ஆனந்தம், அதுதானே தர்மம். அப்படி தர்மத்தை எடுத்து சொல்றாங்க, தேஷ்யோ பவத் அர்த்த பரோஹி லோகே, இல்ல பைசாதான் பிரதானம், அர்த்தபரனா யாராவது ஒருத்தன் இருந்தானா அவன் லோகத்துல எல்லாருக்கும் துவேஷியனாயிடுவான். அர்த்தத்தை பிரதானமா நினைக்கிறவன் ஆத்துல அண்ணா தம்பி சண்டை போட்டுன்னு இருப்பான், அப்பா பிள்ளை சண்டை போட்டுன்னு கோர்ட்ல நிற்பான். அதுதான் மிச்சம், மொத்த பேருடைய துவேஷம்தான். காமாத்மதா அகல்பின பிரசஸ்தா, இல்ல காமந்தான் பிரதானம், நான் அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அதையே பிரதானமா ஒருத்தன் நினைச்சிட்டு இருந்தானா நாட்டார் எல்லாரும் அவனை பார்த்து சீ சீ சீன்னு இகழும்படி ஆகியதோட வேற ஒண்ணு கடைசியில நிற்காது. இதே தர்மத்தை முன்னாடி நிற்கணும், அதனால்தான் தர்மம் அர்த்தம் காமம். இங்கே கூட ஸ்ரீராமன் தர்மம், லக்ஷ்மணங்கிறவர் அர்த்தம், பரதங்கிறவர் காமம், சத்துக்கள் மோட்சம். ராமன்கிறவர் தர்மம், ஏன்னா தர்மாத்மா. லக்ஷ்மணங்கிறவர் என்னன்னா அர்த்தம்னா பைசா. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, எனக்கு மொத்தமுமே ராமன் தான், தர்மத்தை அனுசரிக்கிறதா எனக்கு அர்த்தம், அதுதான் எனக்கு போ, அதுதான் எனக்கு லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா. என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத காமிக்கிறது. பரதங்கிற போகம் என்னன்னா, ராஜ்யமெல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம், கடைசியில் அவதான் ராஜ்ய பிரிவாங்க மன்னர். 14 வருஷ காலம் தேசிய வேடிக்கையை சொல்ற, நான் வெண்கொற்ற கொடைக்கீடு இருக்க மாட்டேன் அப்படின்னு பரதன் சபதம் பண்ணிட்டு போனாரா, கடைசியில் பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சாராம், அந்த பாதுகைக்கு வெண்கொற்ற கொடையை பிடிச்சாராம், கடைசியில் அந்த குடங்கீடா வருகிறான். கொடையை பிடிச்ச குடங்கீடு இருந்ததுதான் ஆகணும், அதனால வெண்கொற்ற கொடைகள் இருக்க மாட்டேன்னு கடைசியில் அவரே இருக்காருன்னு. என்ன கேட்டானா, நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல், ஐஸ்வர்யம் எதுவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பெருமாளுடைய திருவடி தான் அப்படின்னா அப்ப அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து பெருமாள் பார்க்க, நீ ஐஸ்வர்யத்தோட எங்க கூட இருந்துருது அப்படின்னு. ஒரு க்ஷண காலம் அந்த குச்சேல இருக்காரு, அவருக்கு மொத்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஒரே க்ஷண காலம் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட மொத்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டார், ஒரே க்ஷணம் தான், அளந்த மொத்த ஐஸ்வர்யத்தை எடுத்துட்டார். இவனுக்கு ஐஸ்வர்யம் எடுக்கணும், அவனுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும், ரெண்டு பேரும் பக்தர்கள் தான். இவனை ஐஸ்வர்யம் எடுத்து இவனை ரட்சிச்சார், அவனை ஐஸ்வர்யம் கொடுத்து அவனை ரட்சிச்சார். யாரை எப்படி ரட்சிக்கணுங்கிறது பெருமாளுக்கு தெரியும், அது லக்ஷ்மணனுடைய பாவத்தில் தெரிகிறது, பரதனுடைய பாவத்தில் தெரிகிறது அப்படின்னு தர்மார்த்த காமங்களை எல்லாம் பற்றி விஸ்தாரமாக எடுத்து சொல்லி, அம்மா அது மாத்திரம் இல்ல, துவையா மையா சைதேஷ்யா சுமித்ரைய, நீ நான் மாத்திரம் இல்ல, வைதேகி மாத்திரம் இல்ல, லக்ஷ்மணன் மாத்திரம் இல்ல, எல்லாருமே அப்பா சொல்றத கேட்க வேண்டாமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவர் ஒருத்தர் சொல்றதை நம்ம இத்த பேருமா கேட்டு அவரை சத்தியவாதி ஆக்க வேண்டாமாமா அப்படின்னு அம்மாவுக்கு மெதுவா எடுத்து சொல்றேன். ராமா நீ காட்டுக்கு போடா, உன் கூட நான் வந்துடுறேன்னு நான் கௌசல்யா, என்னமா இப்படி பேசலாமா, என் கூட வரதா ஒரு தர்மம், பிள்ளை கூட போய் இருக்கிறதா ஒரு தர்மம். அவர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட கூட இருந்து அவர் என்ன இல்லையா இருக்கிறவர்களும் கேட்கிற தசரத தீட்சின் இருக்கிறவர்கள் இன்னும் அப்படி இருந்துச்சு, என் கூட இப்படி வருவே இல்லைன்னு கேட்கிறேன். இப்படி எல்லாம் தர்மத்தை எடுத்து சொல்ல கௌசல்யா என்ன பண்றாள், அப்பா எந்த தர்மத்தை சிரேஷ்டமாக காப்பாற்றலாம் நினைச்சு நீ முன்னாடி வைக்கிறையோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி மங்களங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கௌசல்யா அனுப்புறாளாம். அம்மாவை பிரதட்சிணம் பண்ணிட்டு அப்படி வெளியில வர, அப்போ சீதா பிராட்டி கிட்ட போய் அவகிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லி, நீ இங்க சௌக்கியமாக இருக்கணும், காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், பித்ரு சுசுஷையெல்லாம் விடாத பண்ணணும், பரதன் கிட்ட போய் என்னுடைய பெருமையெல்லாம் பேசக்கூடாது, இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தருடைய பெருமையை பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு, அதுவும் ராஜாக்கள் கிட்ட, அவாவா கிட்ட அவாவா பெருமையை தான் பேசணும் அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் லௌகிக விஷயங்களை எல்லாம் சீதை கிட்ட மெதுவா எடுத்து சொல்லி, என்ன விஷயம்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல 14 வருஷம் காட்டுக்கு போகணுமா, அப்பா நியமனம் பண்ணிருக்க, நீங்க சௌக்கியமா இருந்துன்று அப்படின்னா சீதா கிட்ட பார்த்தா, என்ன வேடிக்கையா இருக்கு நீ பேசுறது, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னு கேட்டா, எப்ப உங்க காட்டுக்கு போன்னு சொன்னாலும் அப்போ என்னையும் சொன்ன மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னா, என்ன வேற தனியா சொல்லணுமா, நான் இவ்வளோ பிரிச்சு பேசிடுகிறே, நமக்குள்ள என்ன உறவு, பிதாவா மாதாவா, ஒரு பெண்ணுக்கு பிதாவா இருக்கலாம் மாதாவா இருக்கலாம் தாதாவா இருக்கலாம், அவெல்லாம் ஒரு லெவலோட நின்று போயிடுவாள், ஆனால் கூடவே எப்பவும் வரக்கூடியவர் பர்த்தா தானே, அது தெரியாதா? நான் ஆகாசத்தில் போனாலும் சரி, இல்ல பூமியில சஞ்சரிச்சாலும் சரி, இல்ல சொர்க்கலோகமே போனாலும் சரி, பர்த்து பாதச்சாசிஷியதே, பர்த்தாவோடு கூட இருக்கிறதானே எங்களுக்கு பரமபோக்யம். இந்த விஷயம் தெரியாதா உமக்கு? நீர் போய் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு? இல்லம்மா, வனம்ங்கிறது துக்கதரம். காட்டுல மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும், சிம்மம் புலி யானை இதெல்லாம் இருக்கும், கரடி எல்லாம் இருக்கும். வனவாசம் பண்றதா இருந்தாங்கன்னா அங்க நிறைய சர்ப்பங்கள்லாம் இருக்கும், வேளாவேளைக்கு ஆகாரங்கள்லாம் கிடைக்காது, பட்டினி இருக்கணுமே, குளிர்லாம் நிறைய இருக்கும். ஆனா மூணு வேளையும் ஸ்நானம் பண்ணணும் வான பிரஸ்தாசனத்துல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இத்தனை கஷ்டங்கள்லாம் நீ எப்படி தாங்கிப்ப? உன்னால தாங்கிக்க முடியாது, அதுக்காக தான் சொல்றேன் நீ இங்கேயே இருந்து அப்படின்னா, பிரணயாச்ச அபிமானாச்ச பரிதிக்ஷே பராகவம். சீதாவை மறுபடியும் பார்க்கிற பெருமாள் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சு வெய்ய ஆரம்பிச்சுட்டாராம். ஏன் விசாரணா பிரணயாச்ச, இப்ப என்ன பேசுறதுன்னா மறுபடியும் உமக்கு பேச தெரியலையே. அம்மா சீதே காட்டுல சிம்மம் யானை எது வந்தாலும் நான் இருக்கே உன பாத்துக்கிறேன் சொல்ல தெரியலையே, ஒரு புருஷனா நடந்துக்க மாட்டேங்கிறீரேன். எங்க அப்பா ஜனகர் ஒரு வில்ல முறிச்சவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில புருஷ வேஷத்தில் இருக்கிற ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரா? பெண்மாதிரி பேசுகிறீரேன், நான் இருக்கே பாத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாமா? என்னமோ பயமுறுத்தினீரே என்கிட்ட வந்து, பயமுறுத்தணுமா? தைரியம் ஊட்ட வேண்டாமா? கூட நான் வர வேண்டாமா? உங்க கூட என்னமோ இது இருக்கும் அது இருக்கும் இப்படி இருக்கும், ஆகாரம் தான் கிடைக்காது அப்படின்னு தான் சொல்றீரே. நீர் காட்டுக்கு போய் உங்க கையாலே ஒரு தாமர இலையில ஜலத்தை கொண்டு வந்து சீதே இன்னைக்கு இதுதான் கிடைச்சது, இதுதான் ஆகாரம் அப்படின்னு என் கையில கொடுத்தான்னா, தாஸ்யசே ஸ்வயம் ஆகிருத்திய தன்மே அமிர்த ரசோமம், எனக்கு அதை காட்டுறது வேற என்ன அப்படிங்கிறது. நீர் காட்டுல அதை சாப்பிட்டு இருக்கும்போது நான் இங்க இருந்து பாயசம் பண்ணி சாப்பிடுவேன், சந்தோஷமா நான் எப்படி இருக்க முடியும்? ரஜோரமண தன்மண்யே பராத்யம் சந்தனோ பமம், பொம்மை கூட கையை கோத்துன்னு நான் காற்று போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரும் காற்று ஒண்ணு அடிக்க, அந்த காற்றுல புழுதி எல்லாம் மேலே திருவேணில அப்படி புழுதி பட்டுதுன்னா அதுதான் எனக்கு சந்தனம். பொம்ம கூட கை கோத்துன்னு போகும்போது அது எனக்கு சந்தனம் இல்லையா? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குஷகண்டகான், காட்டுல புல்லுக்கு மேல நிறைய முள்ளெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும்போது பொம்ம திருவடியில முள்ளு குத்திர போறதோங்கிறதுக்காக நான் முன்னாடி போய் முள்ளை விளக்கக்கூடிய கைங்கரியம் நான் பண்ண மாட்டேனா? உனக்கு முன்னாடி நான் நடந்து போறேன், அதுக்காக நான் ஆசைப்படலாம் அப்படின்னு இதெல்லாம் பிராட்டி எடுத்து சொல்ல பெருமாள் அப்படி பார்த்துட்டே இருக்க. இமம் ஹி சோகம் இமம் ஹி துக்கம் முகூர், இந்த ஒரு முகூர்த்தம் கூட உங்க பிரிஞ்சிருக்கிறேன் நீ சொல்றீங்களோ, இதை கூட என்னால தாங்கிக்க முடியலையே, நான் எப்படி 14 வருஷ காலம் உங்க பிரிஞ்சு இருக்க போறேன்? ஒரு முகூர்த்த காலம் நீ பேசுறத கேட்க கூட என்னால முடியலையே சொல்லி பெருமாளை இருக்க ஆலிங்கனம் பண்ணிட்டு ஓன அழுதாராம் பிராட்டி. உடனே பெருமாள் விரிவாக ஆஸ்வாசப்படுத்தி சகதர்மச்சரீபவ அப்படின்னு ஒரு வார்த்தை கூடவா தர்மாச்சரணம் பண்ணு. எங்க அப்பா அழகா ஒரு விஷயம் சொல்லுவ, சீதா பிராட்டி பெருமாள் கிட்ட சண்டை போட்டது இந்த இடத்துல தான், எப்பவுமே சண்டை போட மாட்டாங்க, சண்டை போட்டது கிடையாது. சண்டை போட்டது எதுக்காக கேட்டா, தன் உரிமையை வாங்கியிருக்க, உம்ம கூட வரணுங்கிறது எனக்கு உரிமை, விட்டு போகக்கூடாது. அதனால தன் உரிமையை வாங்கறதுக்காக பதிவிரதா தர்மத்தில் நிற்கிறவர், தன் உரிமையை வாங்கறதுக்காக அன்னைக்கு ஜனகன் என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தார், சாயேவ அனுகதா கவ அப்படின்னு சொல்லி, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ அப்படின்னு சொன்னார். இப்ப அதே வார்த்தை இப்ப பெருமாள் சொல்ற, சகதர்ம சரீபவ அப்படின்னு, நீ சகதர்ம சரியா கூடவா என் கூடவா அப்படின்னு பிராட்டியை கூட்டுக்கிறார். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பெருமாள் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் அப்படி வெளியில வரைச்ச லக்ஷ்மண பெருமாள் பார்த்த, இதுதான் சரியான சமயம் அப்படின்னு நேர திருவடியில கீழ் விழுந்து, சம்பிராதுச்சரணோ காடம் நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதாம் வாசாதியசாஹா ராகவன் சமஹாவுரதம். எப்படி பெருமாள் கிட்ட கேட்கலாமா? நானும் கூட வரையும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தவர், இப்ப பக்கத்துல புருஷகார பிராட்டி இருக்காரோயோ, தீரியமா கீழ் விழுந்து சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி அப்படின்னு கீழ் விழுந்து பெருமாள் கிட்ட, எம்மையும் காட்டுக்கு கூட்டுன்னு போகணும், நான் அங்க உங்களுக்கு தேவையான கைங்கரியம் மொத்தத்தையும் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரணாகதி ஒன்று பண்ணிட்டேன். துவய மந்திரத்தினுடைய அர்த்தம் இந்த இடத்துல தெரியுதுன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கச்ச சீமன் நாராயணங்கிற மாதிரி அப்ப போய் திருவடியில போய் சரணாகிதி பண்ணி பெருமாள் கிட்ட அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதகா ஸ்வபதஸ்ததே. நீர் முழிச்சின் இருக்கும் போதும் நீர் படுத்துன்னு இருக்கும் போதும் எப்பவும் சர்வதேச சர்வகால சர்வோவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியமும் அடியேன் பண்றேன், என்ன கூட்டுன்னு போக கூடாதான். வைதர்மியம் நேக வித்யதே குருஷ்வமாமனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே. என்னை கூட்டுன்னு போனோம், என்னுடைய கைங்கரியத்தை நீர் ஏத்துக்கணும், அதனாலே உமக்கு நல்லதுன்னு அப்படின்னா என்ன கேட்டா திருவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த கைங்கரிய பலத்தையும் சிவதே நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்ற மாதிரி பலத்தியாகம் உட்பட பண்ணிட்டேன் மொத்தத்தையும் பண்ணி ஆச்சரியமான ஒரு சரணாகதி பண்ணி என்னை கூட்டுக்கணும் அப்படின்னா பெருமாள் அவரையும் ஏற்றுட்டு லக்ஷ்மண பெருமாளையும் கூப்பிட்டு தசரத சக்கரவர்த்தி கிட்ட போய் விடை பெற்றுண்டு அங்கிருந்து கிளப்பி காட்டுக்கு போல அப்படின்னு சரித்தம் விடை பெற்றுக்கிற சரித்தமும் விஸ்தாரமா இருக்கு. நகரமே அழர் பெருமாளை பார்த்து இவரை பிரிந்து நாம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் கதறி கதறி கதறி அழறாங்க. தசரத சக்கரவர்த்தி கேட்கவே வேண்டாம், பெருமாள் அப்படி வராங்கிறத பார்த்த உடனே ஒச்சியாக கீழ் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் ராமன் போய் அவர் தசரத சக்கரவர்த்தி ஆசனத்தில் உட்காந்து கேச்ச ராமா இன்னும் ஒரு நாளாவது இங்க இருப்பா நாளைக்கு போலாம்ப்பா அப்படின்னு பெருமாள் சொல்ற. ஒரு நாள் இருக்கிறதுல என்ன லாபம் இருக்கு சொல்லுவோம், ஒரு தர்மத்தை பண்ணும்போது உடனே பண்றவங்க ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு பண்றேங்கிறதுல போய் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லையே, இன்னைக்கே நான் கிளம்புறேன் அப்படின்னா ராமா நிறைய ஆபரணங்கள்லாம் தரே வஸ்திரங்கள்லாம் தரே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ராஜ்யத்துல இருக்க மாதிரி சௌக்கியமாயிரு அப்படின்னா பெருமாள் சிரிக்கிறாராம். ராஜ்யம் இல்லை அப்படின்னப்புறம் இது மாத்திரம் இருக்கு, ராஜ்யம் இருந்தா பரவாயில்ல ஆபரணம் தேவை கிரீடம் தேவை, ராஜ்யம் கிடையாது கிரீடம் மாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாததுலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் மறுபடி தரிச்சுக்கிறேன் மறுபடி கொண்டு வாங்கோ அப்படின்னாரு. மறுபடி கொண்டு வந்து கொடுக்கச்சு அதை தரிச்சுண்டார், உடனே லக்ஷ்மண பெருமாளும் தரிச்சுண்டார், உடனே சீதா பிராட்டியும் அதை தரிச்சுண்டார். அவருக்கு தரிச்சுக்க தெரியலையா மறுபடி எப்படி உடுத்திக்கணும்னு தெரியல, உடனே கையில வச்சுட்டு தவிக்கிறார். அப்ப பெருமாள் வந்து அவருடைய புடவை மேல அப்படியே உடுத்தி விடுறார், மறுபடிங்கிறது இப்படி உடுத்து அது இந்த இடத்துல அப்படி உடிச்சு போட்டு அது இப்படி பண்ணணும்னு பெருமாள் உடுத்தி விட அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஜனக சக்கரவர்த்தியுடைய ஜனக மகாராஜனுடைய குமாரத்தை உறுத்தி நம்ம ராஜ்யத்தை வந்து இப்படி கஷ்டப்படுறதுமான ஓன அழகான வசிஷ்டர் பொறுக்க முடியாமல் கைகேயின்னு கத்தினார். ராமன் தானே காட்டுக்கு போனதுன்னு நீ கேட்ட பெருமாள் ராமன் காட்டுக்கு போகட்டும் சீதா பிராட்டி ராஜ்ய வழிபாடு பண்ணுவார் அப்படின்னு ரெண்டு பேருக்கா சேர்ந்தது தானே சொத்து தான், அதனால சீதா பிராட்டி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவ அப்படின்னு வசிஷ்டர் உறக்க சொல்ல, ஆனா சீதா பிராட்டி அதுக்கு தயாரில்லை நானும் காட்டுக்கு போறேன் அப்படின்னு அவரும் கிளம்புற முடியாது. ஆனால் சரி அப்படியானால் மறுபடி தரிச்சுக்க வேண்டாம், சீதா பிராட்டி மறுபடி கிடையாது அப்படின்னு கைகை பேசாம இருக்கா. தசரத சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணார், சுமந்தரே ஜானகி என்னுடைய வாட்டு பொண்ணுக்கு 14 வருஷத்துக்கு தேவையான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் என்னவோ மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துருந்தார், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டார் பிராட்டிக்கு. அப்படி இல்ல ராமன் காட்டுக்கு போகும்போது எப்படி போனா கைகையும் சொல்ற எல்லாத்தோடையும் போக கூடாது, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் கத்தா, கைகையும் பதிலுக்கு கத்துறா சுமந்தரும் பதிலுக்கு கத்துறா, ஏன் அப்படி போனோம் உங்க அத்த கதை எனக்கு தெரியாத உங்க கதை ஆரம்பிக்கிறேன், உங்க அம்மா என்ன பண்ண தெரியாதான்னு ஆரம்பிக்கிறார். உங்க ஊர்ல அசவஞ்சன் என்ன பண்ணான்னு தெரியாதான் இவ்வொரு கதையை ஆரம்பிக்கிறேன், பெரிய வாக்குவாதங்கள்லாம் அந்த இடத்துல வருது. கடைசியில பெருமாள் எதுவுமே பிடிக்காமல் அவளை சேமிச்சுட்டு தசரத சக்கரவர்த்தி கிட்ட நாங்கள் 3 பேருமா போறோம் அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதட்சிணம் பண்ண கௌசல்யா ரொம்ப ஆனந்தம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் துக்கமா, சீதா கூட போட முடியாது ஆனந்தம் இந்த பக்கம் பார்த்தா துக்கம் அப்படின்னு வச்சுட்டு நேர அப்படியே வர தசரத சக்கரவர்த்தி பட்டுன்னு ஆசனத்திலேருந்து எழுந்துக்கிறாங்க போறத பார்த்துட்டு ஆனா கீழே விழுந்துட்டார். சுமந்திர தேரை கொண்டு வர சுமந்தருடைய தேரை விடுகிடுனு போய் சீதா பிராட்டி முதலையில் உட்காந்தாரா காட்டுக்கு போகணுங்கிறத அத்தனை ஒரு ஆசை. இன்னும் பெருமாளும் ஏறி உட்கார இடை பெருமாளும் ஏறி உட்கார ஜனங்கள் எல்லாம் சுமந்தரே தேரை செலுத்தாதையும் நிறுத்தும் நிறுத்தும் நிறுத்தும்ங்கிறார். பெருமாளோ சுமந்தரே தேர் ஓட்டு ஓட்டுங்கிறார், சுமந்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தசரத சக்கரவர்த்தி நின்று நின்றுங்கிறார். சுமந்த கிட்ட பெருமாள் சொன்ன நிக்க முடியாதுன்னு அப்புறம் சொல்லிக்கும் காதல் வேடும் சொல்லிக்கும் தேர ஓட்டும் அப்படின்னு கௌசல்யா அப்படியே ஸ்ரீராமா ராமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வந்து அங்க நிக்கவும் முடியாமல் மூர்ச்சை அடைஞ்சு கீழே விடையவும் முடியாமல் நிறுத்தி அன்பி பீமமாதரம் ராமன் பார்க்கிறாராம். அவன் அத்தனை பாடிட்டு இருக்காளாம். அந்த தரையில கௌசல்யன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படியே ஜனங்கள் கட்ட அப்படியே பெருமாள் வேகமாக போயிட்டு ஜனங்கள் விடல. பின்னாலேயே தொடர்ந்து ராமனோடு கூடவே நாம போவோம், ராமனோடு போனப்புறம் இந்த இடம் மனமாயிட்டோம், அதை கை கையை இருக்கட்டும். லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷம், சுமித்ர உருவகமா தான் சந்தோஷமா கண்ணு ஜனம் விட்டு அழறா. சிருஷ்டஸ்வம் வனவாசாய சொலு ரத்த சுகிருஜனே. லக்ஷ்மணன் சுமித்திர கிட்ட போய் அம்மா காட்டுக்கு போயிட்டு வரேன்னா, என்னது காட்டுக்கு போயிட்டு வர, அதுக்காக தான் நீ பிறந்ததேன்னு, காட்டுக்கு போறதுக்காக தான் உன்னை படைச்சதே. ராமே பிரமாதம் மா காரிஷி. சுமித்ர என்ன பண்ணாலும் சொல்ல, கச்ச கச்ச போயிட்டு வரேன்னு சொல்லாதான், போறேன்னு சொல்லுதான். வரேன்னா எப்படின்னா அவர் வந்தா வரேன், போயிட்டு வரேன்னு சொல்லாத, கச்ச கச்சங்கிற போ போ போ அப்படின்னு சொல்லி சுமித்ர அனுப்புறாங்க. அப்படி லக்ஷ்மண பெருமாள் கைங்கரிய நிஷ்டர் சுமித்ரையுடைய பிள்ளையானபடினாலே இவர்கள் அங்கிருந்து நேர கிளம்பி வர பௌர ஜனங்களை எல்லாம் ஏமாற்றி அங்கே சிங்கிவேரபுரம் அப்படிங்கிற இடத்துல குகனோடு கூட சமாகமம் நடந்தது. அங்கிருந்து கிளம்பி பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் வந்து எங்க தங்கலாம் அப்படின்னு கேட்கச்ச, அங்க பரத்வாஜர் வந்து நீங்கள் எல்லாம் நேர போய் மந்தாக்கினி நதி தீரத்தில் போய் தங்குங்கோ அப்படின்னு சித்திரக்கூட்டத்தை காமிச்சு கொடுக்கிறார். நேர பரத்வாஜ சாசன பரிகிரகீத விசித்திர சித்திரக்கூட்ட கிரி கடகத சித்திரக்கூட்டத்தை போய் ஒரு பண்ணசாலை லக்ஷ்மணன் நிர்மாணம் பண்ணால் ஆச்சரியமாக அந்த இடத்துல இருக்கும்போது சாயங்கால வேளையில் வைதேகியுடைய கையை பிடிச்சிட்டு பெருமாள் அப்படியே ஆசிரமத்துக்கு வெளியில வந்தபோது வைதேகி கச்சித் ரமசே சித்திரக்கூட்டே மயாசக. சித்திரக்கூட்டம் உனக்கு பிடிச்சிருக்காமா, சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். பிராட்டி சொன்னாராம், உம்மை கூட பக்கத்துல இருக்கும்போது 14 வருஷம் என்ன 100 வருஷம் ஆனாலும் சந்தோஷமாக இருப்பேன், ஒரு குறவும் இல்லை அப்படின்னால காட்டுல அப்படி சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு நாம் நிறுத்திப்போம். தசரத சக்கரவர்த்தி கிட்ட விடைபெற்று போனதுங்கிறது பெரிய கதை. வால்மீகி ராமாயணத்துல அது சேவிக்கிறவாள் அழாம இருக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் அது. குக சமாகமங்கிறது முக்கியமான விஷயம், அதுதான் இன்னைக்கு வச்சிருக்கேன். குக சமாகமா இன்னைக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், பின்னாடி மறுபடியும் வரப்போறது அந்த இடத்துல திருப்பி விஸ்தாரமாக அதையும் நாம பார்க்க போறோம். இன்னைக்கு சித்திரக்கூட்டத்தில் பெருமாள் எழுந்துக்கார். ஆச்சரியமான திவ்ய தேசம் சுபகா சித்திரக்கூட்டோசோ கிரிராஜோ பொமோ கிரிஹி. வால்மீகி சொல்ற சித்திரக்கூட்டம் இன்னிலிருந்து திவ்ய தேசம் ஆயிடுதுன்னு, இத்தனை நாள் வெறும் சித்திரக்கூட்டமாக இருந்தது திவ்ய தேசம் ஆனதுக்கு காரணம் எஸ்மின் வசதி காக்குஸ்தா, பெருமாளுக்கு வந்துட்டார் இல்லையோ அதனால இது கிரிராஜனாக ஆயிடுத்து அப்படின்ன. சித்திரக்கூட்டம் கிரிராஜன் ஆயிடுதுங்கிறதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, திருமலைக்கு சமமாயிடுது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சித்திரக்கூட்டமும் திருமணிக்கு சமமாக ஒரு திவ்ய தேசம் ஆயிருக்குன்னு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். பெரியவாச்சாரியுடைய வியாக்கியானம் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம், திருமணிக்கு சமமான வியாக்கியானம் இடமாக ஆகிட்டு அந்த இடத்துல பெருமாள் சந்தோஷமாக எழுந்தெழுந்திருக்க அப்படிங்கிற இடத்துல நிறுத்திவோம். நாளைக்கு பார்க்கணும், நாளைக்கு விசேஷமான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பகவத் ராமானுஜருடைய 1000வது ஆண்டுக்காக நம்ம இப்போ இந்த ராமாயணம் கேட்டுருக்கோம். ஏன்னா ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்டு போய் இத்தனை அர்த்தம் நமக்கு கிடைச்சது பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம் தானே, அதுல நமக்கு ஆச்சரியமாக பெரிய நம்பிகள் திருநட்சத்திரம் நாளைக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அமையணுங்கிறது விசேஷம். ஒரு இடம் அமையும், ஒரு நாள் அமையும், ஒரு பாகவதர்கள் சத்துக்கள் சங்கம் அமையும், இதெல்லாம் கதஞ்சி தப்பி புண்ணியன் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. இந்த மாதிரி ராமானுஜருடைய அனுகிரகம், இந்த மாதிரி தேவ பெருமாள் சந்நிதியும், இந்த மாதிரி சத் சங்கமும், இதெல்லாம் புண்ணியம் இருந்தால் தான் கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன கேட்டானா, ஆச்சரியமான நாள் நாளைக்கு தொண்டடி புரியாத திருநட்சத்திரம், ராமானுடைய சாக்காத் ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் அவருடைய திருநட்சத்திரம், அப்படிப்பட்ட உத்தமமான நாள் நாளைக்கு புறப்பாடெல்லாம் உண்டு. அதனால நாளைக்கு 3:30 மணிக்கு நமக்கு இங்கே வந்து உபன்யாசம், 3:30 to 5:30 உபன்யாசம், தொடர்ந்து புறப்பாடு. காத்தால பாராயணம், பாராயணத்துல நாளைக்கு வந்து ஆரண்யகாண்டம் பாராயணம் ஆகும், எல்லாத்தையும் கலந்துக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபியம் பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகீம் மகீஷாஹ கோபிராமணேபியஸ் சுகமஸ்தனித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுந்தரேந்திராய மகனீய குணாத்மே சக்கரவர்த்தி தனூஜாய காகபூர்மாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண பந்தாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.